अस्मत् गुरु परंपराय नमः। रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। इनकी मूणावद नाल सीता कल्याणम। नेत्र विश्वामित्र सिद्धाश्रमत्र பண்ண யாகத்தை பற்றி பார்த்தோம். யாகம் பண்ணுறதுக்காக அவர் அழைச்சிட்டு வந்தார் ராமலக்ஷ்மணால அப்படின்னு சொன்னால் சொல்றவனும் ஏமாத்துறான்னு அர்த்தம், கேட்கிறவாளும் ஏமாந்து கேட்டு இருக்காள்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னால் அவர் யாகத்துக்காகவும் அழைச்சிட்டு வந்தார். சரி, ராமாயணத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த யாகம் எதுக்காக பண்ணான்னு இருக்கா, எங்கே எதுக்காக பண்ணான்னு சொல்லவே இல்லையே. அவர் ஏதோ கௌசிகத்துக்கு கௌசிகன்னு பேர், அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அவர், ஏதோ இமாலயத்துக்கு கீழே கௌசிதகி ஆசிரமத்தில் இருந்தார்னு சில புராணங்களில் தெரியறது. சரி, எதுக்காக இங்கே விஸ்வாமித்திரர் வந்தார்னு இருக்கா எங்கேயாவது? சித்தாசிரம தசரதன் கிட்ட சித்தாசிரமத்தில் நான் யாகம் பண்ண போகிறேன், உன் பையனை அனுப்புன்னு தான் சொன்னார். ஏன் அனுப்பு, நான் இந்த காரியத்துக்காக யாகம் பண்ணுறேன், இந்த பலனை உத்தேசித்து நான் காரிய யாகம் பண்ணுறேன் ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லவே இல்லை. பகீரதன் தபஸ் பண்ணான், கங்கையை அழைச்சிட்டு வந்தா இன்னைக்கே சொல்ல போறோம் இந்த கதையை நம்ம. பகீரதன் தபஸ் பண்ணது எதுக்காக அப்படின்னும்போது மூதாதையர்கள்லாம் கரையேறதுக்காக தபஸ் பண்ணான். அதே மாதிரி விஸ்வாமித்திர தபஸ் பண்ணது எதற்காக அப்படின்னு எங்கேயாவது ராமாயணத்துல தெரியுறதானா? இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தார், ராமலக்ஷ்மணால் அழைச்சிட்டு போனார், யாக சம்ரக்ஷணம் பண்ணி வச்சார். அவராலேயே பண்ணிக்க முடியும், ஆனாலும் ராமலக்ஷ்மணால் அழைச்சிட்டு போய் யாக சம்ரக்ஷணம் பண்ணார். அதுக்கு மேல ஒரு காரியத்துக்காக அவ ரெண்டு பேர்கிட்ட கேட்கிறார். நேத்து இது பர்யந்தம் பார்த்தோம், என்ன இது, இதோட நான் உங்களை அயோத்திக்கு அழைச்சிட்டு போயிட்டுமா, இல்ல மேல ஏதாவது சிரேயஸ்கரமான ஏதாவது விஷயத்த நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, சிரேயஸ்தாஸ்மை பிரதாத்யாமி இன்னொரு இடத்த சொல்லியிருக்காரு. இவனுக்கு இன்னும் சிரேயத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறாராம் பெருமாள். பெருமாளுக்கு விஸ்வாமித்திர நினைக்கிறாராம், இதோட இது பண்ணது பத்தாது, பெருமவனா அவன் அவனுடைய வீரத்தை நாம பார்த்துக்கலாம், இதுதான் வீரமா. ஒருவனுடைய வீரம் சம்பூர்ணமா பூர்த்தி ஆகணும்னா ஸ்ரீ இருக்கணுமா? ஸ்ரீ இருந்தால்தான் அவனுடைய வீரமானது சம்பூர்ணமா பூர்த்தி ஆகுமா? வீரலட்சுமியை பார்த்தாச்சு, அதே மாதிரி விஜயலட்சுமியை பார்த்தாச்சு, சாட்சாத் இவனுடைய மகாலட்சுமி ஒருத்தி இருக்காளோ இல்லையோ, அவனை பார்க்கணுமா இல்லையா? அவளையும் பார்த்தால்தானே எடுத்துட்ட காரியம் நிறைவேறும். இவனுக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வந்தார் விஸ்வாமித்திர மகரிஷி. இவனுக்கு மங்களத்தை கொடுக்கறதுன்னா என்ன, இந்த பல அதிபலா இந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கறது மட்டுமா வெறும் மங்களம் இல்லை இல்லையா? அவனுடைய மங்களம் எது அப்படின்னா, இவனுக்காகவே ஒருத்தி மிதிலா நகரத்துல இருக்காளே, அவளையும் இவனோட சேர்த்து வைக்கிறது தானே மங்களம் உண்டாகும் அப்படின்றதுனால, ஸ்ரேயஸ்தாத்மை பிரதாத்யாமி பகுரூபம் நசம்சயான். பெரியவாள் எல்லாருமே யாராவது ஒரு பெரியவாளை போய் சேவிச்சால் அவள் முதல்ல நம்மளை பார்த்து ஆசீர்வதிக்கிற ஒரே வார்த்தை சிரஞ்சீவி ஆயிரு இல்லையா? வாழ்க்கையில சந்து ஸ்ரேயாம்சி பூயாம்சின்னு சொல்லுவாங்க, ஸ்ரேயஸ்கரங்கள் எல்லாம் உனக்கு பூர்த்தி ஆகட்டும். கல்யாண ஆகாத குழந்தையா இருந்தால் ஆசீர்வாதிக்கும் பண்ணால்தான் உன் மனசுக்கு ஏத்த, அதாவது கல்யாண சமயத்தில் இருக்க குழந்தை, உன் மனசுக்கு பிடிச்ச கணவனோ மனைவியோ வரணும்னு ஆசீர்வாதம் பண்றான். சின்ன குழந்தைகளா இருந்தால் சிரஞ்சீவியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றான். ரொம்ப கல்யாணம் பண்ணிட்ட ஒரு ஸ்திரீ வந்து சேவிக்காலனா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றா பெரியவாள்லாம். ஏன் இந்த மாதிரிலாம் ஆசீர்வாதம் பண்றா அப்படின்னால், அந்த ஸ்ரீ இருக்கு பாருங்கோ, அந்த ஸ்ரீக்கு இருக்க சோபை வேற யாருக்குமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பூர்த்தி பூர்ணமான திசை எப்ப வருதுன்னா, அவன் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறப்பதான் வருது இல்லையா? வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் நமக்கெல்லாம் தெரியும், பெரிய ஆச்சாரிய புருஷன் அவர், வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷன். அந்த ஆச்சாரிய புருஷனுக்கு சன்னியாசம் தர்மத்தை ஏத்துக்கோன்னு சொல்றான் எல்லாரும். அவர் சிஷ்யெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறப்போ சன்னியாசம் வாங்கிக்கலன்னு சொல்றான், சன்னியாசம் எல்லாம் வாங்கிக்க முடியாதுன்றார் இவர். ஏன்னா ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிட்டாரு, நீங்களும் சன்னியாசம் வாங்கிக்கங்களேன் அப்படின்னு. சன்னியாசம் எல்லாம் வாங்கிக்க முடியாது, ஏன் அப்படின்னா கிரகஸ்தாசிரமம் தான் இருக்கிறதுலே வசதி. ஒரு மனைவியோட சேர்ந்து வாழ்ந்து அனுஷ்டானம் பண்றதுன்னு இருக்கு பாருங்களோ, அதுதான் இருக்கிறதுலே வசதியான விஷயம். பெருமை எல்லாராலையும் முடியும்ன்றதுனால காவி கட்டின்னு போயிட முடியாது இல்லையா? காவி கட்டின்னு போறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமும் கிடையாது, ஆனாலும் எல்லாராலையும் காவி கட்டின்னு போகவும் முடியாது இல்லையா? எது எல்லாராலையும் பூர்ணமா அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம் எதுனால், ஒரு கிரகஸ்தாசிரமத்துல ஒரு மனைவியோட சேர்ந்து தர்மம் பண்றது இருக்கு பாருங்கோ, அதுதான் உத்தமமான தர்மம்னு பெரியவாள்லாம் அனுசந்தானம் பண்ணியிருக்கா. அதனால்தான் விஸ்வாமித்தரோ ராமனை பார்த்து இதோட முடியலப்பா உனக்கு, நீ இன்னும் என்னோட வா, ஸ்ரேயஸ்காஸ்மி பிரதாஸ்யாமி. ஏன் அப்படின்னா நித்யஸ்ரீயன் நித்தியமங்கலம்னு சொல்லுவான், எப்பவுமே ஸ்ரீய நித்தியமா உடையவன் அவன்தான். அதனால்தான் அன்னைக்கே ஆழ்வார் சொன்ன பாசுரத்தை சொன்ன முதல் நாள், அகலகளில் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பன், எப்பொழுதுமே அலர்மேல் மங்கை திருமார்புலேயே வச்சிருக்கிறபடினால அவனை பார்த்துதான் சொன்னா நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம் அப்படின்னு. நித்யஸ்ரீ எல்லாருக்கிட்டையும் அந்த செல்வம் இருந்துராது, நம் கூடயே இருக்காது, ஆனால் அவனுக்கு அவன் கூடயே இருக்கு செல்வம், அவனை விட்டு விலகவே இல்லை. அப்பேற்பட்ட நித்தியமான ஸ்திரீய உடையவன், பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வச்சு அழகு பார்க்கிறோம். அதனால்தான் லோகத்துல சீதா கல்யாணம், கோதா கல்யாணம், இந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் பக்தால் அப்பப்ப நடத்தி பார்க்கிறார். ஏன், லோகக்ஷேமார்த்தம் நடத்தி பார்க்கிறார். எப்பெல்லாம் இந்த கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு அவளுக்கு எண்ணம் தோன்றதோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு க்ஷேமம் அவளுக்கு ஏற்படுறது. ஆத்துல கூட வேண்டிக்கிறா, தனிப்பட்ட விஷயத்துல கூட கோவில்ல நான் கல்யாண உற்சவம் நடத்தி பார்க்கிறேன்னு சொல்லி இல்லையா. அதனாலதான் திருமலையில இன்னி பர்யந்தம் பெருமாளுக்கு நாம இன்னைக்கு புக் பண்ணாலும் கூட 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு கல்யாண உற்சவம் நடத்துறதுக்கு. அவ்வளவு ஃபுல்லா இருக்கு, பக்தாளுக்கு அவ்வளவு எண்ணம் அதிகமா இருக்கு, பெருமாளுக்கு தாயா இருக்கும் கல்யாண உற்சவம் நடத்தி பார்க்கணும்னு. ஏன் இதன் காரணம் அப்படின்னா லோகக்ஷேமம் தான் காரணம். லோகக்ஷேமத்துக்காக பெருமாளையும் தாயாரையும் நாம சேர்த்து வச்சு அழகு பார்க்கணும். எப்பவுமே பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வச்சு அழகு பார்க்கிற யாராரோ அழகு பார்க்கிறாளோ அவளுக்குலாம் சிரேயஸ் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. பெருமாளையும் தாயாரையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சால் அவளுக்கு ஒண்ணுமே இல்லாமல் நிர்மூலமா தான் அவ போயிட்டு இருக்கா. நாம புராண கதைகள்ல நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம், ராமாயணத்திலே உதாரணம் இருக்கு. ராமனை வச்சுட்டு சீதையை பிரிக்கணும்னு பார்த்தால் சூர்பனக, அதனால அவன் நிர்மூலமா போனான். சீதையை வச்சுட்டு ராமனை பிரிக்கணும்னு பார்த்தான் ராவணன், அவன் நிர்மூலமா போனான். ராவணனையும் ராமனையும் சீதையும் சேர்த்தே வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சார் அனுமார். அதனால்தான் இன்னைக்கு கூட பார்த்தால் சந்து பொந்துலாம் அவருக்கு கோவில் எல்லா இடத்துலயும் இருக்கு. அவர் இன்னைக்கும் சுப்பிரசன்னமா எழுதியிருக்கார், சிரஞ்சீவியா இருக்கார் இல்லையா. அது காரணம் என்ன அப்படின்னா பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வச்சு அழகு பார்த்தான். அதனால பெருமாளையும் சேர்த்து வச்சு அழகு பார்த்தால்தான் நமக்கு செல்வம் நிறைந்திருக்கும்னா. அதனால்தான் திருப்பாவையில கூட நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்னான் ஆண்டாள். ஏன்னா நீங்காத செல்வம் எது அப்படின்னா பெருமாள் தாயார் தேர்ந்தெடுக்கிறது தான் நீங்காத செல்வம். மற்ற செல்வம் எல்லாம் என்னைக்கா இருந்தாலும் நீங்கி போற செல்வம் தான் நம்மளை விட்டு, ஆனால் நீங்காத செல்வம் நித்திய ஸ்ரீ நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஸ்ரீ அந்த செல்வம் எதுன்னா சாட்சாத் மகாலட்சுமி மட்டும்தான். யாதவாபீடத்துல சுவாமி தேசிகன் சொல்ற அவாப்த சோபாம் அதிகாம் முகுந்தகான்னு சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா எப்பவுமே சுந்தரமா தான் இருக்காரு, ரொம்ப அழகாத்தான் இருக்கார். அவரை காட்டிலும் அழகு வேற யாருமே இல்லை, கிருஷ்ணரை காட்டிலும் அழகு. ஆனாலும் ருக்மணி பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய அழகு முன்ன இருந்த அழக காட்டிலும் தனியா தோன்றதா, அந்த அளவுக்கு அவாப்த சோபம் யாரால ருக்மணி பிராட்டியினால அடையப்பட்ட அந்த அழகானது முகுந்த நேரத்துல அதிகமா தெரியறதுன்னு தேசிகன் சொல்றார். ஏன் அப்படின்னா நன்னா பாருங்கோ, கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருந்த விதம் வேற விதம், ருக்மணியை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு கிருஷ்ணர் இருக்கக்கூடிய விதம் வேற விதம். நன்னா பாருங்கோ, ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இன்னும் ஒருத்தன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே காத்துண்டு கிடக்கிறான் இல்லையா. காத்துண்டு கிடக்கிறப்போ காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டுண்டு போனான்ற வார்த்தை இதுல இருந்தா வந்தது இல்லையா. ஒருத்தனுக்கு ஜான்வாசமே ஆயிடுச்சு, ஜான்வாசமே ஆகி குலதெய்வம் கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிச்சுட்டு வர்றதுக்காக ருக்மணி போறான் இல்லையா. ருக்மணி போன பிறகு அந்த குலதெய்வம் கோவில்ல இருந்தே பொண்ணு தூக்கிட்டார் இல்லையா. குலதெய்வம் கோவில் பெருமாள் சேவிச்சுட்டு வாசல்ல வரும்பொழுதே கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா அந்த ருக்மணி பிராட்டி அந்த இடத்துல இருந்தே தூக்கிட்டார். அதனாலதான் சிசுபாலன் 100 வார்த்தை என்னை வெய்யறதுக்கு உனக்கு உரிமை உண்டு சொன்னார். ஏன் அப்படின்னா ஜான்வாசமே ஆயி இவ்வளவுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு அவள் நினைவிலேயே உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தனை ராத்திரியோடு ராத்திரியா அவள் குலதெய்வம் கோவிலுக்கு பெருமாள் சேவிச்சுட்டு வர்றதுக்கு போனப்போ இவள் அழிச்சுட்டு போயிட்டா இல்லையா. அதனால எப்பேற்பட்ட தப்பு அந்த தப்புன்றபடினால சிசுபாலன் என்ன சொன்னாலும் பொறுத்துன்னு இருந்தார், 101வது தப்புக்கும் பொறுத்துன்னு இருந்தார். ஆனால் அவர் பொறுத்திருந்தார தவிர அவருடைய சக்கரம் அவனை சிசுபாலனை போய் கொண்டுட்டு வந்துருச்சு திரும்பி. ஆகையினால அந்த ருக்மணி பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் இந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்ட உடனே இந்த கிருஷ்ணனுக்கு அதிகமா தெரிஞ்சுதான் தன்னுடைய அழகு. ஆனால்தான் அவாப்த சோபம் அதிகம் முகுந்தகான்னு சொன்னான். அதுவும் யாரா இருக்கட்டும் இப்பேற்பட்ட ஸ்திரீயை சேர்த்து வைக்கிறதுக்காகவே கிருஷ்ணன் விஸ்வாமித்திரர் இந்த மிதிலா நகரம் பிரதி அழிச்சுட்டு போறார். மிதிலா நகரத்துக்கு அழிச்சுட்டு போறார் சித்தாசிரமத்திலிருந்து, சித்தாசிரமத்திலேருந்து கிளம்ப போறார். நன்னா பாத்துக்கோ, இதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் எங்க போனாருன்னே தெரியல. சீதா விவாகத்துக்கு அப்புறம் விஸ்வாமித்திர எங்க இருக்காரு ராமாயணத்துல? நடுவுல எங்கேயாவது தண்டகாரண்யத்துல போயிட்டு ஏதாவது ராமன் பல ரிஷிகளோட ஆசிரமத்துக்கு போனான்னு இருக்க, எங்கேயாவது ஒரு இடத்துல விஸ்வாமித்திரரோட ஆசிரமத்துக்கு போனான்னு இருக்கா? இல்ல. ஏன்னா சீதாராமனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராமன் வேண்டான்னு நினைச்சிட்டாரோ என்னவோ தெரியல. எப்பவுமே தன் திருமண அதாவது மனசுல சீதாராமனுடைய எண்ணமே இருக்கணும்ன்றபடியினால இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் எங்கேயோ போயிட்டார். எங்க போயிட்டாருன்னு தெரியல, எங்கேயோ இமாலயத்துக்கு கீழே கௌசிதகி ஆசிரமத்துல போய் இருக்காருன்னு தெரியுறத தவிர, இவர் போய் சீதா கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் அயோத்தியா காண்டத்துல ஒரு இடத்துல இருந்தாரனோ, ஆரண்ய காண்டத்துல ஒரு இடத்துல இருந்தாரனோ, யுத்தகாண்டத்துல ராவண வயத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்தாரனோ எங்கேயுமே தெரியல. சீதாவுக்கும் ராமனுக்கும் விவாகம் ஆச்சு, அதுக்கப்புறம் தசரதன் வந்து அழிச்சிட்டு போனான் பையனையும் மாட்டு பொண்ணியும், அதுக்கப்புறம் இவா எங்க போனார்னே தெரியல. இந்த விஸ்வாமித்திரர் திரும்பி அயோத்திக்கு வந்தாருன்னு கூட இல்ல, கொண்டு வந்து மாப்பிளையும் பொண்ணியும் விட்டாருன்னு கூட இல்ல. அந்த அளவுக்கு எதுக்காக வந்தாருன்னா, இங்க புரியறது நமக்கு பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்கிறதுக்காகவே வந்தார். இந்த சித்தாசிரமத்துல யாகம் பண்ணதுன்றதுலாம் சும்மா ஒரு ஔபச்சாரிக்கம். ஔபச்சாரிக்கம்னு என்ன? இதை சேர்த்து வைக்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு கிரிய. யாரை சேர்த்து வைக்கிறதுக்காக? பெருமாளையும் தாயாரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு முடிவு, ஒரு விஷயம் தேடினார். என்ன கிடைக்கும் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்கிறதுக்குன்னு பார்த்தார். சித்தாசிரமத்துல வந்து 6 நாள் யாகம் பண்ணாள். அந்த யாகத்தை காப்பாற்றுறதுக்காக ரட்சித்து கொடுக்க சொல்லி வரத்துக்காக ராமன் வருவான். அப்படி ராமன் வரச்சேவே மிதிலா நகரத்துல இருந்து ஒரு ஒற்றன் வந்து ஒரு செய்தி அனுப்புவான். அந்த செய்தியை கொண்டு நாம மிதிலா நகருக்கு போய் சீதையும் ராமனையும் சேர்த்து வச்சுடலாம் அப்படின்னு சீதாராமனா பார்க்கறதுக்கோசரம் இவர் எங்கிருந்தோ வந்தாருன்னு தெரியுது. அப்படி விஸ்வாமித்திரர் சித்தாசிரமத்திலிருந்து ராமனையும் லக்ஷ்மணியும் அழிச்சுண்டு கிளம்புற, இப்படி அழிச்சுண்டு கிளம்பும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லா இத பசு பக்ஷி கூட இருந்த ஜந்துக்கள் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாருமே விஸ்வாமித்திரனுடைய கிளம்ப ஆசைப்படுறாரு. இதோட நாங்க இங்க இருக்க முடியாது, ஏன்னா இவர் ஒரு ஒரு ஒரு மாசம் காலம் இருந்திருக்காரு அந்த இடத்துல. அந்த ஒரு மாச காலத்திலேயே இவர் அவ்வளவு பிரீத்தி சம்பாதிச்சுட்டார் அந்த இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாருக்கும். நம்ம மனசுல விஸ்வாமித்திரர்னா என்ன எண்ணம் இருக்கு? விஸ்வாமித்திரர்னா கோபக்காரர், நாம ஏதோ படம் பார்த்துட்டோ இல்ல நாம ஏதோ புத்தகங்கள்லாம் வாசிச்சுட்டோ விஸ்வாமித்திரர்னா எப்படிப்பட்டவர் நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, விஸ்வாமித்திரர்னா எப்படிப்பட்டவர்? சாட்சாத்தா கோபக்காரர் இல்லையா? தான் கோபத்தினால இந்திரனுக்கு எதிராக திருச்செங்கு சொர்க்கம்னு ஒரு சொர்க்கத்தையே சிருஷ்டி பண்ணிட்டார். அப்படி இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தான் அவருக்கு இருக்குது. ஆனால் சில நாட்கள்லயே எல்லா ஜந்துக்களுடைய ஒரு பிரீத்தியும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ரிஷி அந்த ரிஷி. ஏன் அப்படின்னா உலகத்தையே தன் பக்கம் ஆக்கிக்கிறவர் இல்லையா, உலகத்தையே தன் வசப்படுத்துறவர் தான் ரிஷி. ரிஷிகளுக்கு எல்லாருமே வேண்டிவா, வேண்டாதவன் யாருமே கிடையாது, எல்லாரும் வேண்டியவா தான். பிரகிருதி எல்லாத்தையும் தன் கூட இருக்க தான் கூட பிறந்தவனா தான் நினைச்சுப்பார். அதனாலதான் ஒரு நதியை பார்த்து விஸ்வாமித்திரர் சொல்றாரா, கௌசிதகி நதினு அதுக்கு பேரை வச்சுட்டார் இவர். ஏன்னா நதிக்கரையில உட்காந்து இவர் தபஸ் பண்றாரா, அந்த நதியை பார்த்து என் அக்கா இந்த நதினு சொன்னாரா. ஏன் அப்படின்னா கௌசிதகி நதியை என் சகோதரின்னு சொல்லிக்கிறார். எதனால சொல்லிக்கிறார்னா, எப்பவுமே இந்த உலகத்தை தன் வசப்படுத்துவா, தனக்கு உறவா சேர்த்துப்பா அவாதான் ரிஷிகள். ஏன் அப்படின்னா யாரெல்லாம் இப்படி சேர்த்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் தான் அனாதேன்ற எண்ணமே வராது இல்லையா. அப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்கிறவா தான் மகரிஷிகள்லாம். அப்படி இந்த ரிஷி கிளம்பும் போது விஸ்வாமித்திர கிளம்பும் போது மிருகபக்ஷி கணாஸ்தெய்வ சித்தாசிரம நிவாசினா, மிருகபக்ஷி கணாஸ்தெய்வ, மிருகம் மிருகங்கள்னா விலங்குகள், பக்ஷி இந்த பக்ஷி கூட்டங்கள் எல்லாமே இந்த கணாஸ்தெய்வ இந்த கூட்டங்கள் பசு இந்த பக்ஷி கூட்டங்களோ இந்த விலங்கு கூட்டங்கள் எல்லாமே சித்தாசிரமத்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடியது எல்லாமே அனுஜக்முஹு மகாத்மானம் விஸ்வாமித்ரம் தபோதனம். அனுஜக்முஹு பின் தொடர்ந்து சொல்றதா எல்லாமே, எது அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் விஸ்வாமித்திர பின்னாடியே கிளம்பிட்டோம், நாங்க இங்க இருக்க மாட்டோம், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நாங்களும் உங்க பின்னாடியே வரோம்னு சொல்லிட்டோம். உடனே விஸ்வாமித்திர சொல்றாராம், வேண்டாம் நீங்க இங்கேயே இருங்கோ, சிங்கத்தை தடவி கொடுத்து சொல்றாராம், புலியை தடவி கொடுத்து ஒரு ஒரு பக்ஷியும் தடவி கொடுத்துடா, பயப்படாதீங்கோ, இனிமே இங்க ராட்சசால் கூட்டம் இருக்காது. ராமன் தன்னுடைய பராக்கிரமத்தினால ராட்சசராலையும் மற்ற ஜந்துக்களையும் தீய ஜந்துக்கள் எல்லாத்தையுமே அவன் போகும்படி பண்ணிவிட்டான். ஆகையினால அவனுடைய பராக்கிரமத்தின் பேர்ல இந்த வனமானது சுபிக்ஷமா தான் இருக்கும் இன்னில இருந்து, அதனால நீங்க எல்லாம் இங்கேயே இருங்கோன்னு சொன்னார். அப்படி இங்கே இருங்கன்னு சொல்லும்போது இவர் கிளம்பி போறாரு மேல மேல. நடுவுல ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் பிரயாணம் இருக்கு. மிதிலா நகரத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணியாச்சு. மிதிலா நகரத்துக்கு அழிச்சுட்டு போறதுக்காக கிளம்பிட்டார். இவர் இருக்கிறது சித்தாசிரமம், நேற்றே சொன்ன மாதிரி சித்தாசிரமம்ன்றது உத்தரப்பிரதேசம் இருக்கு. இங்கிருந்து கிளம்பி போகணும், மிதிலான்றது அங்க பாட்னால இருந்து ஒரு 5 மணி நேரம் இன்னைக்கும் இருக்கு தர்பங்கான்னு பேரு. இன்னைக்கு அந்த மித்திலா தான் தர்பங்கான்னு சொல்றான். அந்த தர்பங்கா ஒரு பாட்னால இருந்து ஒரு 5-6 hours டிராவல் பண்ணும். அது கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 600-700 kilometers இன்னைக்கு பார்த்தால் கூட. பாருங்க பராக்கிரமத்தினால ஒரு 4 ராத்திரியில போயிட்டார். 4-5 ராத்திரியில அவள் அங்க கடந்துட்டான்னு இருக்கு. அப்படி ஒரு ஒரு ராத்திரியும் ஒரு ஒரு புண்ணிய விசேஷத்தை பத்தி பேசிட்டே போறாள். அவள் முதல் நாள் போறாள் சோனா நதி கரையில தங்குறாள். சோனா நதி கரையில தங்கின உடனே சோனா நதி கரையில தங்கி அந்த நதிக்கரையினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு போறாள். ஒரு ஒரு நதிக்கரையிலையும் நாம இந்த நதியில ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துக்கு பயணிக்கிறப்போ நாம நதியினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு தான் பயணிக்கணும். அப்படி பயணிக்காத வாழ்வுக்கு பாபத்தை அனுபவிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப கங்கால இருக்கு, நமக்கு கல்கட்டா போன வாழ்க்கை தெரியும். ஹவுரா கீழே இந்த பக்கம் வேலூர் மட்டில இருந்து ஆரம்பிச்சு விவேகானந்தா இல்லம் வரைக்கும் நம்ம சியால்டாக்கில இருந்து வேலூர் மட்டு வரைக்கும் கங்கையில படகுல பயணிக்கிறோம் அப்படின்னா கங்கா மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு தான் பயணிக்கணும். கங்கா மகாத்மியத்தை தெரிஞ்சுக்காம நம்ம பயணிக்க கூடாது. அப்படி ஒரு ஒரு இடத்துலயும் கங்கா கங்கான்னு கங்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும், கோதாவரினா கோதாவரியை பத்தி தெரிஞ்சுக்கணும், காவேரினா காவேரியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தீர்த்த யாத்திரை பண்ணும்போது ஒரு ஒரு தீர்த்தத்தையும் பத்தி தெரிஞ்சுட்டு தான் தீர்த்த யாத்திரை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால ராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரன் 3 பேரும் மேல போயிட்டு இருக்கா. மேல போயிட்டு இருக்கிறப்ப முதல் நாள் ராத்திரி சோனா நதி கரையில தங்குறான். சோனா நதினு ஒரு நதி, அந்த நதியை பத்தி விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு மறுநாள் காத்தால எழுந்து அதே மாதிரி கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்லி அவருக்கு சுப்பிரபாதம் பாடி மறுநாள் எழுப்புறார். மறுநாள் எழுப்பி கங்கா நதி கரையை தாண்டி போறார். கங்கா நதி கரையை தாண்டி போகும்போது கங்கா மகாத்மியத்தை சொல்றாரு. இங்க நிறைய தீர்த்த யாத்திரைகள் சொல்றிருக்கு. நமக்கு தமிழ் இல்லாதபடியினால ஏதோ முக்கியமான கங்கா மகாத்மியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு மேல விஷயங்கள் சீதா கல்யாணத்தை பத்தி போயிடலாம். இப்ப கங்கா மகாத்மியம் கங்கை ஏன்னா ஒரு பரம பாகவத்தருக்காக ஏற்பட்டது கங்கா நதி. அது எங்கேயோ சீவைகுண்டத்துல இருந்தது. பரம பாகவதன் ஒரு பண்ண ஒரு தபஸ்னால கங்கையானது இன்னைக்கு கீழே வந்திருக்கு பூலோகத்துக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இந்த கதையை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கதையை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கதையை ராமன் கேட்டு தெரிஞ்சின்றான். ஏன்னா அவனுடைய மூத்தவர்களுடைய ஒரு சரித்திரத்தினால மூத்தவர்களுடைய சாரித்திரியம் அவதான் அந்த குளத்துல யாரோ ஒருத்தன் இருந்தா அவன் தான் இந்த கங்கை நதியை கீழே ஆயிட்டுண்டே வந்திருக்கான் தபஸ் பண்ணி. ஆகையினால இந்த சரித்திரத்தை விஸ்வாமித்திரர் சொல்றார். அந்த விஸ்வாமித்திரர் சொல்லு அந்த கங்கா நதி மகாத்மியத்தை அந்த ராமனும் லக்ஷ்மணனும் ராத்திரி பூரா ஊங்கூட்டி கேட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி ஏன் கங்கா மகாத்மியத்தை கேட்கணும் அப்படின்னா புராணத்துல சொல்லியிருக்கு கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வ பாபேபியா விஷ்ணுலோகம் சகச்சதி. கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத், கங்கா கங்கா கங்கான்னு எவன் ஒருவன் சொல்லிட்டு இருக்கானோ, யோ ப்ரூயாத் எவன் ஒருவன் சொல்லிட்டு இருக்கானோ, யோஜனானாம் சதைரபி தம் வாழ்நாள் பூர்த்தியா யார் கங்கான்ற அந்த திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கானோ, முச்சதே சர்வ பாபேபியா அவன் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுறானா. எங்க போறான் அவன் அப்படின்னா எல்லா பாபங்கள்ல இருந்தும் விடுபட்டு அவன் விஷ்ணுலோகம் சகச்சதி அவன் விஷ்ணுலோகத்தை அடைகிறான்னு புராணாந்தரத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லிருது. ஆகையினால கங்கா மகாத்மியத்தை விஸ்வாமித்திரர் சொல்ல இவன் கேக்குறான். எப்பேற்பட்ட கங்கா நாம் மகாத்மியம் அப்படின்னா தியாகராஜ பாகவதர் சொல்றார் அந்த தியானமே பரமேன கங்கா ஸ்நானமே அப்படின்றார். தியானமே என்னுடைய தியானம் எப்படிப்பட்ட தியானம் அப்படின்னா ராம நாமம் தான் தியானம். அந்த ராம நாம தியானம் எப்படிப்பட்ட தியானம் அப்படின்னா இந்த ராம தியானமே எனக்கு வரம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா கங்கா ஸ்நானம் போல இருக்கு இந்த ராம தியானம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா கங்கா ஸ்நானம் ஒரு ஒருத்தரும் பண்ணியே ஆகணும். கங்கா ஸ்நானம் பண்ணாமல் பூலோகத்துல யாருமே இருக்கக்கூடாது. அதனால்தான் தீபாவளி அன்னைக்காவது இந்த செப்புல ஆரம்ப ஒரு பாத்திரத்துல அதை உடச்சி எங்க இருந்தோ கங்கா நதின்னு அதை வாங்கிட்டு வந்து நாம குளிக்கிறப்போ அந்த பாத்திரத்துல சேர்ப்பான். குளிக்கிற தண்ணீரை சேர்த்து கங்கா ஸ்நானம்னு சொல்லுவான். தீபாவளி அன்னி ஒரு நாளைக்காவது நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஆனா தான் வரமையின கங்கா ஸ்நானமே அப்படின்னார் தியாகராஜ பாகவதர். அப்படி கங்கா ஸ்நானத்துக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு. ஆதிசங்கரும் சொல்லியிருக்கார் பஜகோவிந்தத்துல, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன்னு சொல்லும் பொழுது பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா அப்படின்னார். பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, மனுஷனா பிறந்தவன் கண்டிப்பாக பகவத்கீதையில ஒரு ஸ்லோகமாக தெரிஞ்சுக்கணும். கங்கா ஜலளவ கணிகா பீதா, கங்கையினுடைய ஜலத்தை ஒரு சொட்டாவது பருகி இருக்கணும். அப்படி பருகி இருந்தால்தான் அவன் மனுஷன், இல்லைன்னா அவன் பூமியில வாழ்றதுக்கோ பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றார். அப்படி வரமன் தியானமே வரமையின கங்கா ஸ்நானமேன்னு சொன்னார். சரி, கங்கா நதியை பத்தி சொல்லிட்டு வர, கங்கா நதியை பத்தி சொல்லும் பொழுது கையை கட்டி பவ்யமா கேட்கிறான். எப்படி ஏன் கேட்கிறான் அப்படின்னா, ஏன்பா இந்த கங்கா நதி மகாத்மியத்தை நீ தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சின்றதுனால என்ன பலன்னு நான் சொல்றேன். இந்த கங்கா மகாத்மியத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, அந்த கங்கா மகாத்மியத்தை தெரிஞ்சுண்டு அவள் பிரதி தினம் அந்த கங்கா மகாத்மியத்தை ராமாயணத்தில் இருக்க பிரகரணத்தை அவள் வாசிச்சால் அவளுடைய பித்திருக்கள் எல்லாரும் சௌக்கியமா இருப்பான்னு சொல்லியிருக்கு ராமாயணத்திலேயே. அதே மாதிரி நீயும் ராமா இந்த கங்கா மகாத்மியத்தை நீ தெரிஞ்சுக்கோன்னு விசாமித்திர சொல்ற. இப்போ ராமருடைய குலத்துல முன்னாடி இருந்தவர் ஒருத்தர் பகீரதன் சொல்லிட்டு, அவன் பகீரதன்றவன் தான் பயங்கரமான தபஸ் பண்ணி இந்த கங்கா நதியை பூலோகத்துக்கு அழைச்சிட்டு வரான். எப்படி அழைச்சிட்டு வரான் அப்படின்னா, இது ஒரு அழகான கதை. பகீரதனுக்கு மூதாதையர் சகர சக்கரவர்த்தின்னு இருந்தார். இந்த சகர சக்கரவர்த்தின்றவர் ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்துல குதிரை கட்டியிருக்கு. இந்த குதிரை கட்டி இருக்கிறப்போ இந்திரன் என்ன பண்ணுறான், அந்த குதிரையை அழைச்சிட்டு போய் கபிலருடைய பாதாள லோகத்துல கொண்டு போய் அந்த குதிரையை கட்டி விட்டுறான். எப்பவுமே நல்ல காரியங்கள் பண்ணா இந்திரன் கெடுதல் தான் செய்வான். தாரக மந்திரம் ஜபிச்சால் மட்டும்தான், ராம ராம ராமன் தாரக மந்திரம் ஜபிச்சால் மட்டும்தான் இந்திரனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. தபஸ் பண்ணா சில பெண்களை அனுப்பிச்சு தபஸை கெடுப்பான் இல்லையா? விஸ்வாமித்திர விஷயத்திலையும் பார்த்திருக்கோம், மத்வா விஷயத்திலையும் பார்த்திருக்கோம். தபஸ் பண்ணால் சில பெண்களை மேனகை ரொம்ப ஊர்வசின்னு சில பெண்களை அனுப்பி தபஸை கெடுத்துருவான். இல்ல யாகம் பண்ணால் குதிரையை அழைச்சிட்டு போயிடுவான். இப்படி ஏதாவது நல்ல காரியம் பண்ணால் அதை கெடுதல் பண்றதே தான் இந்திரனுடைய வேலையே. அப்படி இந்த யாகத்தை பண்றப்ப அந்த குதிரையை அழைச்சிட்டு போய் பாதாள லோகத்துல கபிலருடைய ஆசிரமத்துல கொண்டு போய் கட்டி வச்சுட்டான். கபிலருடைய ஆசிரமத்தை கட்டி வச்ச உடனே சகர சக்கரவர்த்தி அந்த குதிரையை காணுமே, தனக்கு 60,000 புத்திரர்கள் இருக்கா, அவள் எல்லாருக்கும் பேர் சாகரால்னு பேர். அவளால நிர்மாணம் பண்ணப்பட்டதுதான் சாகரம். சாகரம் அப்படின்னால் சி, இன்னைக்கு இருக்க கடல் இல்லையா, அதுக்கு பேர் சாகரம்னு பேர். அதனால அந்த சகர சக்கரவர்த்தியினால சகர புத்திரால நிர்மாணம் பண்ணப்பட்டதுனால அதுக்கு சாகரம்னு பேர். சாகரம் வேற, சமுத்திரம் வேற, நல்லா தெரிஞ்சுக்கணும். கடல் வேற, சமுத்திரம் வேற. நமக்கே தெரியும், இங்கிலீஷ்லயே அழகா இருக்கு, இசின்றது வேற, ஓஷன்றது வேற இல்லையா. கடல்ன்றது நமக்கு கண்ணால பார்க்கிறது, சமுத்திரம்ன்றது சமுத்திரம் இவ ரத்னாக்கியம்னு சொல்றார் ராமாயணத்திலே. ரத்னங்கள்லாம் எங்க கிடைக்குமோ அதுதான் சமுத்திரம். தானம் வரது பாருங்க, அது கடல். ஆழ்கடல்ல இருக்கும் ரத்தம், அலையெல்லாம் இருக்கவே இருக்காது, அமைதியா இருக்கும் இல்லையா. எல்லா விதமான சகல ஜந்துக்களும் இருக்கும் அந்த இடத்துல தான். அதுக்கு பேர் சமுத்திரம்னு பேர். அது வேற, சாகரம்ன்றது வேற. அதனால சாகர சக்கரவர்த்தி, அதாவது சகர புத்திரால் நிர்மாணம் பண்ண பிறகுதான் சாகரம் வந்ததுன்னு நினைக்கூடாது. அதுக்கு அப்புறம் தான் சாகரம் வந்ததுன்னு இல்ல, அதுக்கு முன்னாடியே சாகரம் இருந்தது. இவாள் நமக்கு கண்ணுக்கு தெரியற அலையை இவா ஏற்படுத்தினான், பள்ள நோண்டி கடலை முன்னாடி கொண்டு வந்தா இவாள் அங்கிருந்து. அதனால இவாளுக்கு சாகரால்னு பேர். சரி, இவாள் 60,000 பேரும் சொல்லி அனுப்புறாள் குதிரையை போய் அழைச்சிட்டு வாங்குவோம்னு அப்பா சொல்றாரு. உடனே குதிரையை போய் அழைச்சிட்டு வரத்துக்காக இவா 60,000 பேரும் போறான். போனால் பாத்தாள லோகத்துல குதிரை கட்டி போட்டுருக்கு. பாத்தாள லோகத்துல குதிரை கட்டி போட்ட உடனே பார்க்கிறா அது கபிலருடைய ஆசிரமம். அந்த குதிரையை பார்த்த, அந்த குதிரையை பார்த்த அடுத்த கட்சணம் இவாளுக்கு எல்லாம் கோபம் வந்துருச்சு. கபிலரை மரியாதை இல்லாம பேசி விடுறா, என்னுடைய குதிரையை இங்க கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே உங்களுக்கு தெரியலையா? எப்பவுமே யாகம் பண்றப்போ அந்த குதிரையினுடைய நெத்தியில எழுதியிருப்பான், இது இந்த ராஜாவுடைய குதிரை, இந்த ராஜாவோட குதிரையா இருக்கிறபடினால யார் இந்த குதிரையை பார்த்தாலும் இந்த ராஜாவிடத்துல சேர்த்துட வேண்டியது எழுதியிருப்பான் அந்த குதிரையினுடைய நெத்தியில. அப்படி இருக்கிறப்போ உனக்கு தெரியலையா, நீ வந்து இந்த இந்த குதிரையை சேர்க்க வேண்டாமான்னு சொல்லிடுறான். அப்படி சேர்க்க வேண்டாமான்னு சொன்ன உடனே கபிலர் தியானத்திலிருந்து வெளியில வந்து சபிச்சுடுறாரு. 60,000 பேரையும் சபிச்ச உடனே அவரெல்லாம் அந்த அந்த கணமே பொசுங்கி போயிடா. அந்த சலபங்கங்கள், சலபங்கம்னா விட்டில் பூச்சி, விட்டில் பூச்சி விளக்கல விழுந்து எப்படி அப்படியே பஸ்மம் ஆயிடுமோ அத மாதிரி இந்த 60,000 புத்திரர்களும் அப்படியே பஸ்மம் ஆயிட்டான். சகர சக்கரவர்த்திக்கு இன்னொரு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு அசமஞ்சசன்னு பேரு. அவன் சமஞ்சசமா வாழல லோகத்துல, நல்லவனா வாழல கெட்டவனா வாழ்ந்தான். அதனால சகர சக்கரவர்த்தி என்ன பண்ணா, அவனை நாடு கடத்திட்டான். நாடு கடத்தினவனே அவன் வேற ஒரு தேசத்துக்கு போயிட்டான். அவனுக்கு ஒரு பையன் அம்சுமான்னு பேரு, சகர சக்கரவர்த்தியினுடைய பௌத்திரன், பேரன். அவன் தாத்தாவிடத்துல ரொம்ப பிரீத்தி, அதே மாதிரி பேரன் இடத்துல தாத்தாவுக்கும் ரொம்ப பிரீத்தி. அவனிடத்துல தாத்தா சொல்றார், இத மாதிரி உங்களுடைய பெரியப்பாக்கள் 60,000 பேர் இருந்தா, அந்த 60,000 பேரும் போனா குதிரையை தேடிட்டு போனான், எங்க போனானே தெரியல, இவ்வளவு வருஷம் எடுத்து நீ போய் தேடிட்டு வா. சரி, இந்த அம்சுமான் கிளம்பி போறான். இந்த அம்சுமான் கிளம்பி போன உடனே அந்த இடத்துல போய் பார்க்கிறான், அந்த 60,000 பேரும் பொசுங்கி போய் பஸ்மமாக கபிலருடைய ஆசிரமத்தில் இருக்கா. போய் கபிலரை போய் பிரார்த்திக்கிறான், ஸ்தோத்திரம் பண்றான், விழுந்து சேவிக்கிறான், எனக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன், நான் 60,000 பேரும் கரை சேர வேண்டாமா, நான் கைங்கரியங்கள் பண்ண வேண்டாமா, தர்ப்பணங்கள்லாம் பண்ண வேண்டாமா, இந்த 60,000 பேரும் இங்கேயே பொசுங்கி போயிருக்காளே, இவளுடைய அஸ்தி எடுத்துன்னு போய் நான் கரைச்சால் தானே நான் தர்ப்பணம் பண்ண முடியும் அப்படின்னு அம்சுமான் கேட்கிறான் பெரிய பாகல் விஷயத்துல. அப்போ கபிலர் சந்தோஷப்பட்டு சொல்ற, தேவ கங்கை லோகத்துக்கு வந்தால் உன்னுடைய 60,000 பேரும் மோட்சத்துக்கு போவா அப்படின்னு சொன்னான். உடனே தேவ கங்கையை யார் கூட்டிட்டு வருது பூலோகத்துக்கு, சரி இனிட்டு இவன் வந்துட்டான், இவன் வந்தால் இவனால ராஜ்ய காரியத்தை தான் பார்க்க முடிஞ்சதோ தவிர மேல காரியத்தை பார்க்க முடியல, பித்திருக்களுடைய காரியம் அப்படியே நிக்கிறது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அம்சுமான் சகர சக்கரவர்த்தியும் மேல் லோகத்துக்கு போயிட்டான், கொஞ்ச நாள் ஆச்சு அம்சுமான மேல் லோகத்துக்கு போயிட்டான், அவனுக்கு பையன் அவனுக்கு பையன் அவனுக்கு பையன் எல்லாரும் போயிட்டான், பித்திரு காரியங்கள் நிறைவேறாம அப்படியே நிக்கிறது, குலத்துக்கு துர்பிக்ஷமே வந்துடும் போல இருக்கு. அந்த சமயம் பார்த்து பகீரதன் பிறக்கிறான், பகீரதன் பிறந்த உடனே அவன் பார்க்கிறான், பகீரதன் பார்த்துட்டு இத மாதிரி விஷயத்த அவனுடைய மூதாதையர் மூலமா கேள்விப்படுறான். மூதாதையர் மூலமா கேள்விப்பட்ட உடனே அவன் கேட்டுட்டு, ஒன்னு ராஜ்யத்தை கவனிக்கணும் இல்ல பித்திருக்களை கரையேற்றணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும்ன்றத முடிவு பண்ணிட்டு ராஜ்யத்தை மந்திரிமார்கள் கிட்ட ஒப்படைச்சுட்டு இவன் பித்திருக்களை கரையேற்றத்துக்காக மேல போறான். மேல போனவனே கபிலரை போய் பிரார்த்திக்கிறான். கபிலர் சொல்ற, பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணு, பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணா கங்காதேவி வருவோ அப்படின்னு கட்டுமையா ஒரு கோடி தபஸ் யுகங்கள் தபஸ் பண்றான். தபஸ் பண்ணால் சாட்சாத்தா பிரம்மதேவன் எதிர சாட்சாத் கரிக்கிறார், எதிர பிரம்மதேவன் வந்த உடனே என்ன ஒண்ணு கேட்கிறார். இத மாதிரி விஷயத்த சொல்ற, தேவ கங்கை பூலோகத்துக்கு வரணும், நீங்க தான் அருள் புரியணும், தேவ கங்கை பூலோகத்துக்கு வரணும்னு பிரம்மா நான் வரம் கொடுத்தேன், எப்பவுமே கேட்டவனே கொடுத்துருவார் இல்லையா, வரம் கொடுத்தேன் அப்படின்ற தேவ கங்கை பூலோகத்துக்கு வருவான். பிரம்மா சொன்னா எல்லாரும் கேட்டுருவார், கேட்காதவா யாருமே இல்லை. கங்கை உடனே நானும் வரேன்னுட்டான், பூலோகத்துக்கு கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னா, பூலோகத்துக்கு கண்டிப்பா நான் வரேன்னு சொன்ன உடனேவே அவளுக்கு ஒரு சம்சயம் ஏற்படுது, ஒரு சந்தேகம் இருக்கு, ஏன் நான் பூலோகத்துக்கு வரணும், நான் எவ்வளவு பரம பவித்திரமா இருக்கேன், இப்பேற்பட்ட பரம பவித்திரமா இருக்கிற இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன போய் பாப்பிகள் இருக்கிற இடத்துக்கு போய் வர சொல்றியே, எல்லாரும் நான் பாட்டுக்கு என்னை யாருமே மதிக்க மாட்டாளே, நான் பாட்டுக்கு பூலோகத்துல நான் பிரவகிச்சுட்டு இருப்பேன், என்னை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு அவமானப்படுத்துவாளே, என்ன போய் தபஸ் பண்ணி அங்க வரத்து கூப்பிடுறே, நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன் அப்படின்னு கேட்கிறேன் இல்லையா, நான் பரம பவித்திரமா இருக்கேன், நானு எனக்கு தோஷம்ன்றதே கிடையாது, அந்த மாதிரி இடத்துல இருக்கேன், அதை விட்டுட்டு தோஷமே இருக்கக்கூடிய பூலோகத்துக்கு போய் என்ன வர சொல்றியே நியாயமானு கேட்கிறான் பகீரதனை பார்த்து. அப்ப பகீரதன் சொல்றான், இதை நினைக்காதமா நீ கங்காதேவி, இதை நினைக்காத, நீ ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, நீ பூலோகத்துக்கு வந்தன்னா எல்லா பரம பாகவதால் மொத்த பேரும் உன்னுடைய நதியில இறங்கி சிரஸ்நானம் பண்ணுவாளே, அருகி அருகி அருகின்னு சொல்லிட்டு சிரஸ்நானம் பண்ணுவாளே, இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும், பரம பாகவதாலுடைய ஸ்பர்சம் உனக்கு கிடைக்கிறதுன்றது, நீ இங்க பரம பவித்திரமா வெறும இருக்கிறத காட்டிலும் பூலோகத்துக்கு வந்தால் பரம பாகவதாலுடைய ஸ்பர்சம் உனக்கு படுமா இல்லையா, இன்னைக்கும் பாருங்கோ ஹரித்வாரா இருக்கட்டும், ரிஷிகேஷா இருக்கட்டும், காசியா இருக்கட்டும், வாராணசியா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் காத்தாலே இருக்கட்டும் சாயங்காலமா இருக்கட்டும் கங்கா மகாத்மியத்துக்கு அங்கதான் உதாரணமே இருக்கு இல்லையா, எல்லாரும் யாரா இருந்தாலும் சின்ன பசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவாழ் வரைக்கும் யார் ஸ்நானம் பண்றதா இருந்தாலும் சங்கல்பம் பண்ணிட்டுதான் ஸ்நானம் பண்ணுவான், கங்காதேவி நதிக்கரையில தேவிச்சுட்டு தான் கங்கையில இறங்குவான், நன்னா சாஷ்டாங்கமா 4 வாட்டி தேவிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பிரார்த்திச்சுட்டு நான் கங்காதேவி உன்னிடத்துல குளிக்க போறேன், என்னுடைய பாப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தான் கங்க மகாத்மியன் கங்கை நதியில அவ இறங்குவான், அப்படி பண்ணுவாளே இது உனக்கு வேண்டாமா அப்படின்னு, சரி இப்படி சொன்ன உடனே இறங்கி வர அப்படின்னு ஒத்துட்டான், இறங்கி வர ஆரம்பிச்சுட்டான். யாரு அவள், எங்க இருந்து வரா அப்படின்னா வைகுண்டத்திலேருந்து வரா அப்படின்னா, வைகுண்டத்திலேருந்து எங்க வரா அப்படின்னா வைகுண்டத்திலேருந்து பிரம்மாவுடைய கமண்டலு பாத்திரத்திலேருந்து வரா, வைகுண்டத்துல ஸ்ரீஹரி இருக்கார், ஸ்ரீஹரிக்கு பாத பூஜை பண்றார் பிரம்மா, அந்த கமண்டலு பாத்திரத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வச்சு பாத பூஜை பண்றார், அந்த விஷ்ணு பத்தின்னு பேர் அவளுக்கு வைகுண்டத்துல, அந்த கமண்டலு பாத்திரத்திலேருந்து வந்த தண்ணி சாட்சாத்து நாராயணனுடைய திருப்பாதத்துல பட்ட உடனே வேகமா பிரவகிச்சுட்டு வரா, எவ்வளவு வேகமா பிரவகிச்சுட்டு வருமோ விஷ்ணு பத்தியா வரா, ஒரு ஒரு இடத்துல கங்கைக்கு ஒரு ஒரு பேர், வைகுண்டத்துல அவளுக்கு விஷ்ணு பத்தின்னு பேர், வைகுண்டத்திலேருந்து பிரவகிச்சுட்டு வரா அங்கேருந்து, அப்படி வேகமா பிரவகிச்சுட்டு வரும் வரும்பொழுது அவளை யாராவது தடுத்து நிறுத்தணுமோ இல்லையோ, அந்த அந்த வேகத்துக்கு பிரவகிச்சால்னா பூலோகமே தாங்காது, அடுத்த கட்சம் மொத்தம் ஒழுகி போயிடும் இல்லையா. அதனால யாராவது தடுத்து நிறுத்தணுமே, யார் தடுத்து நிறுத்துறது அப்படின்னா ஒரு பாகவதனுக்கு இன்னொரு பரம பாகவதன் சகாயம் பண்றார். யாரு அப்படின்னா சிவன் தன்னுடைய தலையை கொடுக்கிறார். வைஷ்ணவானாம் யதா சம்பு, இது ஒரு புராணத்துல இருக்கு. வைஷ்ணவானாம் யதா சம்பு, விஷ்ணு பக்தன்ல முதல் பக்தன் யாருன்னா சம்புன்னு சொல்லியிருக்கா வேற ஒரு புராணத்துல. சிவன் தான் முதல் பக்தன். அந்த கங்காதரன் கிராம காரியமோ இல்லையோ, அதனால கங்காதரன் தலையை கொடுக்கிறார். அதனால தான் கங்காதரன் பேர். அப்படி தலையை கொடுக்கிறார். தலையை கொடுத்த உடனே தன்னுடைய சிக்கையில மொத்த பிரவாகத்தையும் உள்ளடக்கி முடிஞ்சு விட்டார். அதுக்கப்புறம் வெளியில வரவே இல்லை, தண்ணி சுத்தமா வெளியிலேயே வரல, அப்படியே முடிஞ்சு விட்டார். சரி, முடிஞ்சிருந்த உடனே இவர் மறுபடியும் பார்க்கிறார் பகீரதன், எங்க ஜலத்தை காணுமேன். திரும்பி பார்த்தா சிவனுடைய தலையில இருக்கு. மறுபடியும் சிவனை குறிச்சு தபஸ் பண்றார். சிவனை குறிச்சு பல ஆயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ண உடனே அவருடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு பக்கம் சின்னதா ஒரு பக்கம் விளக்கி விடுறாராம், விளக்கி விடுறார். அந்த இடத்துக்கு பேர் விளக்கி விட்டவனு, அந்த இடத்துக்கு பேர் அழகநந்தான்னு பேர். அதனாலதான் இன்னைக்கும் பத்ரிகாசிரமம், கேதாரிநாத், இந்த இடத்துலாம் வந்து அதுக்கு அழகநந்தான்னு பேர் இல்லையா. அந்த இடம்னா ரொம்ப கைலாயத்துக்கு, விஷ்ணு லோகத்திலேருந்து கைலாயத்துக்கு வந்து கைலாயத்திலேருந்து பத்ரிகாசிரமத்துக்கு வருது கங்கை, கண்டிகே இதெல்லாம் போற வாழ்க்கை தெரியும். அந்த இடத்துல மேல மேல இமாலயத்திலேருந்து வரதெல்லாம் பார்க்கிற பார்த்த வாழ்க்கை தெரியும். ஒரு ஒரு இடத்துல அவ்வளவு அழகா ஓடி வரும் கங்கை. அப்படி அழகநந்தா, அழகம்னா கேசம்னு அர்த்தம், அழகம் ஆனந்த யதீதி, சிவனுடைய ஒரு கேசத்தை ஆனந்தம் படுத்தபடினால அந்த கங்கைக்கு அந்த இடத்துல அழகநந்தான்னு பேர். அங்கிருந்து பாகீரதன் வந்து அதாவது பத்ரிகாசிரமத்துக்கு வந்தது, பத்ரிகாசிரமத்தில இருந்து கேதாரிநாத்துக்கு வருது. அந்த இடத்துக்கு வரும்போது பவித்திரமான சொர்க்க லோகம் அது. ஏன் அது சொர்க்க லோகம், இன்னைக்கு நம்ம எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கமே அது எப்படி சொர்க்கமாகும்னா, முன்னொரு காலத்துல அங்கெல்லாம் நம்ம போக முடியாது, அங்கெல்லாம் தேவர்கள் மட்டும்தான் வாழ்ந்திருந்தான்னு குமார சம்பவத்துல காளிதாசன் சொல்றான். அதெல்லாம் தேவலோகமா அது, பத்ரிகாசிரமம் கேதாரநாத்தம். இன்னைக்கு மாதிரி நம்ம போயிட்டு வந்துடுறோம், அங்கெல்லாம் சாதாரணமா மனுஷர் போகவே முடியாது. மனசும் சரீரமும் ஒத்துழைச்சா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம போக முடியும். இன்னைக்கு கூட நாம மே மாசத்துல தான் போக முடியும். அக்ஷய திருத்தியிலேருந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தரப்பா, அதுவும் மறுபடியும் அந்த தீபாவளி சேர மூடிடுவாது. அந்த ஒரு இடைப்பட்ட ஒரு நாலு மாசம் நம்ம போய் பத்ரிகாசிரமம் கேதாரநாத்தெல்லாம் சேவிக்கணும், பெருமாள் சேவிக்கணும்னா நம்முடைய மனசையும் சரீரத்தையும் ஒரு நிலைப்படுத்தி வச்சுக்கணும். யாரா இருந்தாலும் திரும்பி வந்தோம்ன்ற எண்ணம் தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோன்னு நன்னா பாத்துக்கணும். ஹரித்வாரில் ஆரம்பிச்சு பத்ரிகாசிரமம் போறதுக்கு ஏறக்குறைய 13 மணி நேரம், 300 கிலோமீட்டர் மலையிலேயே இப்படி இப்படிதான் போகணும், வேற வழியே கிடையாது. 13 மணி நேரம் அப்படிதான் போகணும். நடுவில் எங்கேயும் நிறுத்த மாட்டான். ஜன்னல்ல உட்காந்து இப்படி எட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட 10,000 அடி இருக்கும், அடியில ஓடிட்டு இருக்கும் ஜலம். வேற எதுவுமே கிடையாது. மொத்தமா பார்த்தா இந்த மாதிரி ரோடு எல்லாம் கிடையாது. இப்படி பெவிக்கால் ஆடு ஒன்று வரும், இப்படி இப்படி ஆடிண்டே தான் போகும் பஸ் அங்க. சாதாரணமா டிரைவர் நம்ம டிரைவர் எல்லாம் கிடையவே கிடையாது. அங்க ஓட்டுறதே ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அப்படி ஓட்டிட்டு போய் பத்ரிகாசிரமத்தை நம்மளை விடுவோம், கேதார்நாத்த ஜோஷி மட்டில் விடுவோம். அங்க போய் அப்பாடா உயிர் வந்ததுன்னு இருக்கும் நமக்கு இல்லையா. ஹரித்வார்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பட்ட இடத்துல கங்கா வரா, அதுக்கு பூமி பாகவதின்னு பேர் அந்த இடத்துல. ஏன்னா பாகவதால் அந்த இடத்துல வருதா, முதல்ல சொர்க்கத்துக்கு வராவும். சொர்க்கத்துக்கு வந்தா, சொர்க்கத்துல வந்தவொடனே எல்லாரையும் குறிச்சு மறுபடியும் தபஸ் பண்ணா அவள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டான். எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் விடுறா நதிய, கங்கா நதிய. நேர பூலோகத்துக்கு வரா, நேர பூலோகத்துக்கு ஹரித்வாருக்கும் கேதாரிநாத்துக்கும் நடுவுல ஓடி வரா. அங்க ஜன்னு மகரிஷி ஆசிரமம் இருக்கு. இவள் கண்ணிக்கு யோசிச்சல்லையோ, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 15 வயசு கண்ணிக்க நிறைய சூட்டிக்க பண்ணுவான்னு ராமாயணத்துல கங்கா மகாத்மன் சொல்றான். அப்படி அவள் சூட்டிக்க நிறைய பண்ணுவாளா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் காலில் சரணத்துல இந்த கொலுசு போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து நடந்து போயிட்டு இருப்பாள். ஏன்னா அடியவங்கள் ஆத்துலாம் பொண்ணு பெரிய மனுஷன் ஆயிட்டாங்கன்னா புதுசா கொலுசு வாங்கி தருவான் இல்லையா. அதுவும் நிறைய தலங்க இருக்க மாதிரி கொலுசு வாங்கி தருவான். அதை ஒரு 2-3 வருஷம் கல்யாணம் ஆகிற பர்யந்தம், ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 18 வயசு பர்யந்தம் அந்த கொலுசை போட்டுப்பான். சல் சல் சல் நடந்து போயிட்டு வெறுமனே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு சத்தம் வரணும்னு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான். அத மாதிரி கங்கா வேகமா ஓடி வராளாம். இந்த ஜன்னு மகரிஷி ஆசிரமத்தை பார்த்தாலாம், ஜன்னு மகரிஷி ஆசிரமத்தை பார்க்கும்போது நிறைய குறும்பு பண்ணுவலாவோ ராமாயணத்தை சொல்றான். குறும்பு பண்ணி பார்க்கணும்னு ஆத்தம் வந்துருத்தான். உடனே அந்த ஆசிரமத்தை ஒண்ணும் இல்லாம அடிச்சு தூள் கலப்பணும்னு ஒண்ணு இல்லாம அடிச்சு தூக்குறாளாம் மொத்தத்தையும். அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் ஓடுறாளாம், எல்லா யாக யஜ்யங்கள் பண்ணவாள்லாம் மொத்தம் அழிஞ்சு போச்சான். ஜன்னு மகரிஷி பார்த்தாராம், அகஸ்தியருக்கு நான் சலச்சவனும், அகஸ்தியர் சமுத்திரத்தையே உள்வாங்கின்றாரே, நான் சலச்சவனும், என்னால கங்கா நதியை உள்வாங்கிக்க முடியாதா அப்படின்னு. உனக்கு இவ்வளவு ஆட்டம் போடுறியா, உனக்கு இவ்வளவு திமிர் வந்துருத்தானு அப்படி கையில எடுத்து அச்சுதாய நமஹா அப்படின்னு ஆசமனம் பண்ணாரு. அச்சுதாய நமஹான்னு பொழுதே முதல் மொத்த கங்கையும் உள்ள போயிட்டான். அனந்தாயணமாக கோவிந்தாயணமாக ஒன்னும் இல்லவே இல்லை. ஒரே ஒரு உரியிலேயே மொத்த கங்கையும் போயிடுது. வழியே இல்ல, திரும்பி பார்க்கலாம், வெறும் பாலைவனம் மாதிரி ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கு, கங்கா நதியை காணும். பகீரத்துக்கு மறுபடியும் யாரோ கங்கா நதியை முழுங்கிட்டா அப்படின்னு வந்து பார்க்கிறான். இந்த ஜன்னு மகரிஷியும் தாத்தார் மொத்த கங்கையும் தெரிஞ்சு மறுபடியும் குறிச்சு ஜன்னு மகரிஷிட்ட போய் பிரார்த்திக்கிறான். மொத்த விஷயத்தையும் சொல்றான், எனக்கு நீங்க விட்டால்தான் என்னுடைய 60,000 பெரியவாள் இருக்கா, அவா எல்லாரையும் கரத்தை ஏற்றணும் தபஸ் பண்றான். சரி அப்படிதானே, அவருடைய ஜன்னு மகரிஷியினுடைய காது எப்படி ஆட்டுற, காது ஆட்டினவுடனே அந்த காது வழியா வராளாம் கங்கை. ஜன்னு மகரிஷியோட காது வழியா வந்ததுனால அவளுக்கு ஜான்னவின்னு பேரு, ஜான்னவின்ற பேர். அதனால ஜான்னவி ஓடி வரா, எங்கேருந்து கேதாரிநாத்ல ஆரம்பிச்சு இந்த ரிஷிகேஷ் பர்யந்தம், ரிஷிகேஷ்ல இருந்து ஹரித்வார் பர்யந்தம் அவளுக்கு மந்தாகினின்னு பேரு. அந்த மந்தாகினியில அந்த ஹரித்வாருக்கு வந்த பிறகுதான் கங்கான்னு ஒரு பேரு. ஏன்னா ஹரித்வார் தான் பூமி ஆறுது, ஹரித்வாருக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே தேவலோகத்தை சேர்ந்தது தான். ஹரித்வாருக்கு வராரு, அட காங்கா, காம்னா பூமின்னு அர்த்தம், காம் காதி இது கங்கா, பூமியை அடைந்தபடினாலே அவளுக்கு கங்கான்னு பேரு. இன்னைக்கும் பார்க்கலாம் ஹரித்வாரில் ஆர்த்தி எடுப்பா, சேவிச்சவாளுக்கு தெரியும், இன்னைக்கும் நித்தியம் ஆர்த்தி எடுப்பா சாயங்கால வேளையில கங்கைக்கு. ஏன் அப்படின்னா கங்கைக்கு ஒரு மகாத்மம், கங்கா தேவிக்கு. ஏன்னா முதல் முதல் பூமி ஸ்பர்ஷம் அவளுக்கு அப்பதான் படுறது, அதனால பூமியில வரவே இருக்கிறா கங்கை, அதனாலதான் இன்னைக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. அருவம் ஹரித்வார்ன்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சுரானாமபி துர்லபம்னு சொல்லிருக்காங்க, ஹரித்வாரில் கங்கா ஸ்நானம் யார் பண்றாலோ தேவாலாம் அங்க வந்து காத்து கிடக்கிறாளோ அந்த கங்கா நதியில ஸ்நானம் பண்றதுக்காக. ஏன் அப்படின்னா ஹரித்வார், ஹரித்வார் யதா யாத்தான்னு சொல்றாரு, ஹரித்வாரே யதா யாத்தா, ஹரித்வார நாம அடைஞ்சி கங்கா ஸ்நானம் பண்ணோம்னா அது தேவாலாம் வந்து காத்து கிடக்கிற பூமி. தேவா சுரானாமபி துர்லபம், தேவர்களுக்கே கிடைக்காது, அதனால ஹரித்வார்ல நீங்க வந்து ஸ்நானம் பண்ணுங்கன்னு பெரியவாள் சொல்லியிருக்காங்க. அப்படி ஹரித்வார், ஏன்னா இன்னைக்கும் இந்த மே மாசத்துல போய் ஹரித்வாரில் தீர்த்தாமனா அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அப்படி குளிரும் இருக்காது, அதே மாதிரி வெயிலும் தெரியாது. மற்ற இடங்கள்லாம் இப்ப நீங்க போய் காவேரி தினமே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணி பாருங்களேன், குட்ட மாதிரி இருக்கும், அங்க போய் காலை விட்டால் போச்சு அத்தோடும் இல்ல, அடுத்த க்ஷணம் வெயில் கொதிக்கும் நாம ஏந்து வந்துடும். ஆனாலும் ஹரித்வாரில் நீங்க போய் கங்கையில ஸ்நானம் பண்ணீங்கன்னா பூமிக்கு ஏத்தா போல, அந்த சனத்துக்கு ஏத்தா போல அது இருக்கணும். அப்படி ஹரித்வாரில் வர அப்ப கங்கான்னு பேர். அங்கேருந்து அழிச்சுட்டு போறான், பாதாள லோகத்துக்கு அழிச்சுட்டு போறான். இன்னைக்கு நமக்கு தெரியும் கல்கட்டா வழியா அவ பங்களாதேஷ் போய் பங்களாதேஷ்ல கடல்ல கலக்கறா கங்கா இல்லையா, பாதாள லோகத்துக்கு அழிச்சுட்டு போய் சகரபுத்திரால் 60,000 பேரையும் கரசேத்து விடுறான் இல்லையா. பித்ருக்கள் கரசேத்தால் தான் அவ்வளவு ஒரு வசதி, பித்ருக்களை கரசேக்கலன்னா நமக்கு ஏற்றமே கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் சிராத்தம் கூட பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா, சிராத்தம் கூட பண்ணாமல் இருக்கக்கூடாது, சிராத்தாதிகள் பண்ணியே ஆகணும், பித்ருக்காரியங்களை விடவே கூடாது இல்லையா. ஒண்ணு சிராத்தம் பண்ணணும், சிராத்தம் பண்ணணும்னா யாராவது ஒரு பிராமணால கூட்டு சாதமா, அந்நிய தினத்துல பிராமணால கூட்டு சாதமாக போடணும், அதுக்கும் வழி இல்லைன்னா பிள்ளையார் கோவில்ல தயிர் சாதமாவது நைவேத்தியம் பண்ணி யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஏன்னா பித்ருக்காரியம்ன்றது அவ்வளவு முக்கியம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த கதை எதுக்காக அறியன் சொன்ன இவ்வளவு நேரம் அப்படின்னா, பகீரதன் 60,000 பேரை யாரார்கிட்டயோ தபஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அவரை கூட்டிண்டு வந்து, கங்கையை கூட்டிண்டு வந்து 60,000 பித்திருக்களையும் கரை சேர்த்திருக்காங்க. அதனால பித்திருக்களை கரை சேர்க்கறதுன்றது அவ்வளவு முக்கியம், பித்திருக்காரியம் அவ்வளவு ஒரு சிறப்பானதுன்றதுக்காக விஸ்வாமித்திரர் இந்த ராம கதையை, ராமாயணத்துல ராமனிடத்துல இந்த கதையை சொல்றார். உடனே ராமன் கேட்டு இருந்தா இந்த கதையை, ஏன் அப்படின்னா தன்னுடைய மூதாதையர்கள் இவ்வளவு ஒரு சிரமப்பட்டு தன் காரியத்தை நிறைவேற்றிருக்காளா அப்படின்ற ஒரு விஷயத்த ராமன் கேட்டு இருந்தான். ராமன் கேட்டோன்னு கங்கா மகாத்மியத்தை சொன்னார், கங்கா மகாத்மியத்தை சொல்லிட்டு மேல போறார். கங்கா மகாத்மியத்தை முடிஞ்சது, கங்கா நதி முடிஞ்சது, அதுக்கப்புறம் சோமவத்தன் ஒரு ராஜா, இன்னொரு நாள் சோமவத்தன் ஒரு ராஜா இடத்துல போறார். அந்த ராஜா ஒரு ராத்திரி தங்குறார், அந்த ராஜா எவ்வளவு சிசுரூஷை பண்ண முடியுமோ அந்த ஆதித்யம் அதாவது கெஸ்டுக்கு உண்டான சிசுரூஷைகள் எல்லாத்தையுமே பண்றார் சோமவத்தன். விஸ்வாமித்திரர் ராமன் லக்ஷ்மணன் எல்லாரும் அந்த ராஜா கொடுத்த ஒரு ஆதித்யத்தை ஏத்துண்டு மொத்தத்தையும் அவ கொடுத்த கௌரவங்கள் பூர்த்தியாக ஏத்துட்டு மேல போறான். மேல போன உடனே அங்கேருந்து போறார், அங்க ஒரு மிதிலை நகரத்தை அடையிறான். மிதிலை நகரத்தை அடையறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. எப்பேற்பட்ட ஆசிரமம் அப்படின்னா, சாட்சாத்து அந்த ஆசிரமம்ன்றது கௌதம ஆசிரமம். அந்த கௌதம ஆசிரமத்துல ராமன் பார்க்கிறார், இன்னைக்கு பார்த்தாலும் இந்த ஆசிரமம் ஒன்று இல்லாமல் நிர்மூலமா போன மாதிரி தோன்றது. ஆனால் இந்த ஆசிரமம் பல வருஷங்களாக பல யுகங்களாக சுபிக்ஷமா இருந்த ஆசிரமம், பல நிறைய யாக யஜ்ஞாதிகள் நடந்திருக்கு இந்த ஆசிரமத்துல. சாதாரணமா இல்ல, பல முனிவர்கள் தபஸ் பண்ணியிருக்கா இந்த ஆசிரமத்துல. பல தர்ம பத்திரிகள், பல பதிவிரத்தைகள், அந்த ரிஷிகளுடைய பதிவிரத்தைகள், எவ்வளவு கைங்கரியங்கள் செய்ய முடியுமோ ரிஷிகளுக்கு அவ்வளவு கைங்கரியங்கள் செஞ்சிருக்கா இந்த ஆசிரமத்துல. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆசிரமம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. யாரோ ஒரு முனிவருடைய ஆசிரமம் இந்த ஆசிரமம், அவர் விட்டுட்டு போயிட்டாரோ இந்த ஆசிரமத்தை. ஏன் இந்த ஆசிரமம் பார்க்கறதுக்கே ஒரு கொடுமையா இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறேன். பார்த்தாலும் இது தெரியலையே, இப்படி தெரியலையேன்னு கேக்குறேன். அப்படி தெரியலையேன்னு சொன்ன உடனேவே அந்த ஆசிரமத்தை பார்க்கிறார். ராமனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, என்னென்னவோ எண்ணம் தோன்றது அந்த ஆசிரமத்தை பார்த்து. விஸ்வாமித்திரத்துல பிரார்த்திக்கிறார், இந்த ஆசிரமம் ஏதோ தோன்றது எனக்கு, இந்த ஆசிரமத்தை பார்த்தால் இந்த ஆசிரமத்தினுடைய ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு தோன்றது, அதனால எனக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிற. விஸ்வாமித்திரர் ஒரு க்ஷணம் மௌனமா இருந்துட்டு ஹந்த அப்படின்னு சர்க்கத்தை ஆரம்பிக்கிறார் வால்மீகி. ஹந்த அப்படின்னா கொஞ்சம் இருன்னு அர்த்தம். தமிழ்ல சொல்றோம் இல்லையா அந்தோ அப்படின்னு, ஒரு விஷயம் நம்மளை கேட்டால் அந்தோ பரிதாபம்ன்ற இல்லையா. தெய்வேன துரநிட்டிதம், இது ஆசிரமம் எப்படிப்பட்ட ஆசிரமம் தெரியுமா, நீ நினைச்சதெல்லாம் உண்மை, இது தெய்வேன துரநிஷ்டிதம், இது ஏதோ ஒரு விதி வசத்தினால ஏற்பட்டதுதான். இது தெய்வம்னா விதின்னு அர்த்தம், சாதாரணமா இல்ல, இது ஒரு விதி வசத்தினால ஏற்பட்டது. இது ஏன் அப்படின்னா, இது சாதாரண ஆசிரமமா இருந்தால் உனக்கு இப்படி தோன்றிருக்காது. இந்த ஆசிரமத்தினுடைய சரித்திரத்தை நீ தெரிஞ்சே ஆகணும். ஏன் தெரிஞ்சிட்டே ஆகணும் அப்படின்னா, இந்த ஆசிரமத்தினுடைய சரித்திரத்தை ஒரு குழந்தை கிட்ட சொல்ல முடியாது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கிட்ட சொல்ல வேண்டிய சரித்திரம் இது இல்ல. ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஏன்னா உன்னாலதான் இந்த ஆசிரமத்துக்கு பழைய நிலைமை வரணும், உன்னாலதான் இந்த ஆசிரமம் சுபிக்ஷமா ஆக போறது. அதனால நீ இந்த கதையை கேட்கணும், கேட்டே தீரணும். அதனால நான் உனக்கு இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, நீ நினைச்சது உண்மை. ஏன் அப்படின்னா, தேவாலாம் கூட இந்த ஆசிரமத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தா, ஒரு ரிஷி யாகம் பண்ணார்னா தேவன் வந்து ஹவிஸ் வாங்கிப்பான் இல்லையா. ஒரு தேவர்களை குறிச்சு இந்திரா யஸ்வாஹா அப்படின்னா இந்திரன் அந்த அவித்தை வாங்கிப்பான், வருணா யஸ்வாஹா அப்படின்னா வருணன் வந்து அந்த அவித்தை வாங்கிப்பான். இப்படிதான் ஒரு தேவருக்காக ஒரு ரிஷி யாகம் பண்ணுவார். ஆனால் ஒரு தேவன் வந்து காத்து கடந்தானா அந்த ஆசிரமத்துல, கையை கட்டிந்து காத்து கடந்தானா, பல தேவர்களும் ரிஷியே என்னை பத்தி நீ யாகம் பண்ணு, எனக்கு கொஞ்சம் மோட்சத்தை கொடு, எனக்கு கொஞ்சம் ஒரு கௌரவத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் வந்து காத்துட்டு இருந்தாலும் அந்த ஆசிரமத்தை, அப்படியே பட்ட ஆசிரமம். சரி, இங்க வேற என்ன ஆச்சு, ஏன் இதனால இன்னைக்கு இப்படி போச்சு, இவ்வளவு நிர்மூலமா போச்சு இந்த ஆசிரமம், அதுக்கு என்ன காரணம் சொல்றேன், அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். விஸ்வாமித்திரன் முனிவேசம் சகசிராட்சம் விஜய ரகுநந்தன, முனிவேசம் சகசிராட்சம், சகசிராட்சம்னா இந்திரன்னு பேரு. தெய்வேன துரநிஷ்டிதம்னு சொன்னோம் இல்லையோ, விதி என்ன விதி இந்த ஆசிரமத்துக்குன்னா, கௌதமர், கௌதமருடைய மனைவி அகல்யிகைன்னு பேரு, அகல்யான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா, அகலிகைன்னு தமிழ்ல சொல்லுவா. அந்த அகல்யை பரம பாதிபிரத்தியத்தோடு, அவளுக்கு இருக்கக்கூடிய பதிவிரதா தர்மம் லோகத்துல வேற யாருக்குமே இல்லை. இன்னைக்கும் என்ன தேய்ச்சிக்கணும்னா, ஸ்திரீகள் என்ன தேய்ச்சிக்கிட்டானா, அகல்யா, திரௌபதா, சீதா, தாரா, மண்டோதரி, இந்த அஞ்சு பேர்ல பாருங்கோ அநேகமா மண்டோதரி, மயன்மகள் மண்டோதரி மட்டும்தான் பரபுருஷாலால பார்க்கப்படாதவள், மற்ற எல்லாராலுமே பரபுருஷாலால பார்க்கப்பட்டவள் தான். ஆனாலும் அவள்லாம் நாம வந்து பரம பிராத்தஸ்மரணியாலாம் இன்னைக்கும் சேவிச்சுட்டு இருக்கோம். அகலிகி ஆகட்டும், இந்திரனால அவமானப்படுத்தப்பட்டவள், திரௌபதி கேட்கவே வேண்டாம், அஞ்சு பேருக்கு மனைவி அவள், சீதா ராவணனால அபகரிக்கப்பட்டவள், தாரா வாலியோடு வாழ்ந்த அப்புறம் சுக்ரீவனோடு வாழ்ந்தவள் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தால் மண்டோதரி, இவள் மட்டும்தான் அந்த சுபிக்ஷமானவள், நல்ல சிரேயஸா இருக்கக்கூடியவள், ராவணனோட மட்டுமே வாழ்ந்தவள் அவள். ஏன்னா அவள் மயன்மகள், மயன்றவன் அவ்வளவு வசத்தியானவன் அப்பாவும் சரி, ராவணனும் வசதியானவன் தான், அப்படி இருக்கிறவள் மண்டோதரி மட்டும்தான். சரி போகட்டும், அல்ல அகலிகை, அந்த அகல்யை கௌதமருடைய மனைவி, ரொம்ப அழகா இருப்போம், அவளை பார்த்தால் எல்லாருக்குமே அவ்வளவு ஆனந்தம் ஏற்படும். ஆனால் அவளோ ரிஷிக்கு ஒரு தர்மம் பண்றதை மட்டும்தான், ரிஷிக்கு தொண்டு புரியறதை மட்டும்தான் அவருடைய எண்ணம் இருந்ததை தவிர மற்ற விஷயத்துல அவருடைய எண்ணம் போகவே இல்லை. அவ்வளவு ஒரு பதிவிரதை அவளும். ஆனால் அவள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் இந்திரன் சேவல் வேஷத்துல முதல்ல வந்து இந்த கௌதம ஆசிரமத்து வாசல்ல இருந்துட்டு சேவல் கூவுற மாதிரி கூவுறான். இந்த சேவல் கூவுறதுன்றது அத்தியாத்ம ராமாயணத்துல சிவபெருமான் சொல்ற, இதுல வால்மீகி ராமாயணத்துல அப்படி இல்ல. சேவல் கூவுற மாதிரி கூவுறான், அப்படி சேவல் கூவுற மாதிரி கூவுன உடனே விடிஞ்சு போச்சுன்னு கௌதமர் முடிவு பண்ணிட்டு தன்னுடைய பிராதக்கால அனுஷ்டானத்துக்காக வெளியில போயிடுற. சரி, வெளியில போயிட்ட உடனே இவன் இந்திரன் கௌதமர் போல வேஷம் தரிச்சுட்டு உள்ள வந்துட்டான். கௌதமர் போல வேஷம் தெளிச்சுட்டு உள்ள வந்த உடனே அகலிய பார்க்கிறார். அகலிய பார்த்து முதல் பரிசத்திலே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது இந்திரன் தான், கண்டிப்பாக இது நம்முடைய முனிவர் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. அப்படி தெரிஞ்சு போனாலும் கூட அவளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா, மதிம் தக்ஷகார துர்மேதா தேவராஜ குதூகலா, மதிம் சக்கார, இவளுக்கு எண்ணம் வந்துருது இது நம்ம கௌதமர் இல்ல அப்படின்ற எண்ணம் வந்துருது முதல் பரிசத்திலேயே. ஆனால் அவளுக்கு துர்மேதா, ஒரு க்ஷணம் அவளுக்கு கெட்ட எண்ணம் வந்துருச்சான். என்ன கெட்ட எண்ணம்னா, தேவராஜ குதூகலாத்து, சாட்சாத்து எந்த இந்திரியத்துக்கெல்லாம் அதிபதி யார் ஒருத்தன் இருக்கானோ அவனே சில இந்திரியங்களுக்கு ஆசைப்பட்டு என் வீட்டு வாசல்ல வந்து காசு கிடக்கிறான் பத்தியா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சான். தான் அழகு மேல ஒரு கர்வம் வந்துருச்சு. பல யுகங்கள் தபஸ் பண்ணி வர வைச்சால் கூட என் ஆத்துக்காரர் எத்தனையோ யாகம் பண்றான், அப்ப கூட அவன் வரமாட்டேன்றான். ஆனால் என் அழகுல மயங்கி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பத்தியா, என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் பத்தியா அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு துர் எண்ணம் வந்துருத்தான். அவரு தேவராஜ குதூகலாது, குதூகலம்னா கடைக்காலத்து கடைச்சுட்டா அது பேர் குதூகலமா குதிப்பா இல்லையா, மேல எங்கடியும் குதிக்கிறதுக்கு பேர் தான் குதூகலம்னு சொல்லுவான். தேவராஜ குதூகலா, என்ன பார்க்கறதுக்காக என் கூட சல்லாப வச்சுக்கிறதுக்காக தேவராஜனே இறங்கி வந்துட்டானா அப்படின்ற எண்ணத்துல அவள் பிரஷ்டையா போயிட்டாள். அவள் பிரஷ்டையா போயிட்ட உடனே வரார் போய் பார்த்தார் கௌதமர் நதி தூங்கிட்டு இருக்கான். நதி தூங்கிட்டு இருக்கப்ப ஸ்நானம் பண்ணக்கூடாது, அதனால்தான் பெரியவாள் சொல்லுவான் ராத்திரி கணத்தை உபயோகப்படுத்தக்கூடாது, கணத்துல ஜலம் ராத்திரி 8 மணிக்கு மேல உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஜலம் கணத்துல தூங்கிட்டு இருக்கும், நதி ஜலமா இருக்கட்டும், அந்த நதியில ஓடிட்டு இருக்க பிரவாகித்து இருக்க சந்தியா காலத்துக்கு அப்புறம் நதியில போய் தீர்த்தம் பண்ணக்கூடாது, ஏன்னா நதி அது காரியத்தை பார்த்துட்டு இருக்கும். அதனால நதியில் தூங்கிட்டு இருக்க உடனே பார்த்துட்டு நதி ஏந்துக்கவே இல்லையே, சரி ஏதோ ஒரு சில அனர்த்தம் நடக்க போறதுன்னு வர வந்தால் தாம் உருவத்திலேயே காரியமானவருக்கு வெளியில வரான். கௌதமர் கௌதமரையே பார்க்கிறார் எதிர, பார்த்த உடனே இவன் தெரிஞ்சு போச்சு, இவன் இந்திரன் தான் தெரிஞ்சு போச்சு. இந்திரன் தான் தெரிஞ்ச உடனே அடுத்த கணம் தப்பிச்சுட்டார். எப்படி தப்பிச்சார்னா, முனிவே தம் சகஸ்திராட்சம், சகஸ்திராட்சம் நீ எதை நினைச்சுட்டு வந்தியோ அது உன் உடம்பு பூரா ஆகட்டும்னு தப்பிச்சுட்டார். போ அடுத்த கஷணம் நீ போ தப்பிச்சுட்டார். திரும்புற திரும்பின உடனே அகலிகையை பார்க்கிறார். அகலிகையை பார்த்த உடனே அவளுக்கு வால்மீகி ராமாயண பிரகாரம் எல்லாரும் கல்லா போய் தப்பிச்சுட்டுன்னு சொல்லுவார் கௌதமர், கல்லா போக வேண்டியதுன்னு தப்பிச்சுட்டா சொல்லுவார். ஆனால் வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கௌதமர் அகலிகையை தவிக்கல, திரும்பி பார்க்கிறார். இத்தனை நாள் அவள் பண்ண கைக்கரியம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, தவிர அவள் பிரஷ்டையா போயிட்டது ஞாபகம் வரல. இந்திரனால கெடுக்கப்பட்டவள் அப்படின்னு தோணு அவருக்கு கௌதமருக்கு. எவ்வளவு எனக்கு எவ்வளவு நாள் கைத்தரியம் பண்ணியிருக்கா, இப்போ இப்படி ஆயிட்டாலே நான் பக்கத்துல இல்லாதப்போவே இவளை இவ்வளவு கொடுமைப்படுத்தினவன், இவளை விட்டுட்டு நாம அண்ணன் போயிட்டோம்னா எவ்வளவு கொடுமைப்படுத்துவாள் இந்திராதி தேவதைகள் இவளை இல்லையா, மறுபடியும் மறுபடியும் தினந்தோறும் வந்துட்டு இருக்க மாட்டாளா, அதனால இவளுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னா. சசம்பிரமா துவரன் ராம சங்கிதோ கௌதமம் பிரதி, கௌதமம் பிரதி அப்படியே நிக்கிறாளாவோ, என்ன பண்றதுன்னே தெரியல இவளுக்கு. தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்னு கையை கூப்பிட்டு கௌதமர் முன்னாடி என்ன தவிக்க போறாரோ நிக்கிறாவோ, கையை கூப்பிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு செகண்ட் யோசிக்காம நான் தப்பு பண்ணிட்டேன் பத்தியா, நான் எப்பேற்பட்ட பதிவிரத்தை, நான் போய் இந்த மாதிரி எதுக்கோ ஆசைப்பட்டு இந்திரன் கிட்ட அடிபணிஞ்சு போயிட்டேனே, நான் பண்ண தப்பு கௌதமர் எப்படி சபிப்பாரோ என்ன அப்படின்னு சபிப்பார்னு உடனே திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்த உடனே கௌதமர் சொல்றார், உன்னை நான் சபிக்கல, நான் உன்னை விட்டுட்டு போயிட போறேன் அது உண்மை, எங்க போக போறேன், நான் இமாலயத்து கீழே இருக்கக்கூடிய கௌதம ஆசிரமத்துக்கு போயிடுறேன், உன்னை நான் விட்டுட்டு தான் போக போறேன், ஆனால் உனக்கு ஒரு வழி ஏற்படுத்திட்டு போறேன், உன்னை பாதுகாப்பா வச்சுட்டு போறேன், என்ன பாதுகாப்பா வச்சுட்டு போறேன் அப்படின்னா சாட்சியா தான் சொல்றார், வருவான் ஒருத்த உனக்கு, உனக்கு சாப விமோசனம் நடக்கும், எப்ப நடக்கும் அப்படின்னா, அதிர்ச்சியா சர்வ பூதானா மாத்திரமே அஸ்மின் வசிஷ்யதி, நீ அதிர்ஷ்டியாலா போயிட போற, அதிர்ஷ்டியால்னா கண்ணுக்கு தெரியாம போயிட போறேன்னு சொன்னார். பின்னாடி வியாக்கியானங்கள்ல கல்லா போயிட்டான்னு சொல்றான், கல்லா போயிட்டானா என்ன அர்த்தம்? ஒரு கல்லு மாதிரி இருந்தால் அர்த்தம். அதிர்ஷ்யால் யார் கண்ணனையும் படாமல் போயிட்டாரு சொன்ன, யார் கண்ணனையும் படாமல் அதிர்ஷ்யா சர்வ பூதானாம், எந்த எல்லா பூதங்கள் கண்ணையும் நீ படவே மாட்டம் ஆசிரமே வசிஷ்யசி, நீ இந்த ஆசிரமத்துல வசிக்க போகிறாய். சரி அப்படியா, நான் அதிர்ஷ்யமா இருந்தால் எனக்கு எப்பதான் ஞாபக விமோசனம், எப்பதான் நான் பண்ண தப்புக்கு பிராயசித்தோம்? சரி அதுக்கு வர வழிகி, அதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, எதா துயே தத் பணம் கோரம் ராமோ தசரதாத்மஜஹம், இந்த கோரமான வனமா ஆயிடுறது, இந்த ஆசிரமம் இப்படி இருக்காது, மாறி போய் ஒண்ணுமே இல்லாம இந்த ஆசிரமம் ஒரு வனமா நிர்மூலமா போயிடும். அப்படி நிர்மூலமா போன உடனே ராமன் வருவான். யார் அவன்? தசரதாத்மஜன் ராமன் வருவான், பரசுராமன் இல்ல. ராமன் வருவான் உடனே பரசுராமன் வருவான்னு எடுத்துக்கூடாதுன்றதுக்காக தான் வால்மீகி சொன்னார், தசரதாத்மஜன் ராமன் வருவான், தசரதனுக்கு மைந்தனா பிறந்த ராமன் வருவான். அப்படி ராமன் வந்த உடனே நீ வந்து கண்டிப்பாக இமாம் ஆசிரமம் உசுரிஜ்ய சித்தாச்சரண சேவிதேன், இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு நீ என்னுடைய சித்தாசிரமத்துக்கு வருவ. அப்போ வருவ, எப்போ வருவ? ராமன் வருவான், ராமன் வந்த உடனே சாப விமோசனை ஏற்படும், அப்ப வருவேன். அன்னிகிலிருந்து ராமநாம சங்கீர்த்தனம் 12 காலம் அதிருஷ்யமாக இருந்தாலும் பண்ண தப்புக்கு பிராயசித்தம் எது? தாரக மந்திரத்தை தவிர வேற பிராயசித்தம் கிடையாது, ராமநாம ஜபத்தை தவிர வேற பிராயசித்தம் கிடையவே கிடையாது. போய் ராமேஸ்வரத்துல தீர்த்தா மாட்டு வர்றதுனாலயோ, இல்ல கங்கையில போய் தீர்த்தா மாட்டு வர்றதுனாலயோ இந்த பாபம் போக போறது இல்ல. ராம ராம ராம ராமன் ராமநாம ஸ்மரணத்தை 12 காலம் அப்படி 12 யாருப்பா ராமாணி, எப்பப்பா வரப்போற, எப்ப வரையோ சீக்கிரம் வாப்பா, நீ வந்தால் தானப்பா எனக்கு சாப விமோசனம் நடக்கும், ராமா ராமா ராமான்னு உட்காந்து எப்படி இருக்கா? அதிர்ஷ்யமாக யார் கண்ணிலையும் படாமல் ராமநாம சங்கீர்த்தனம் 12 இருக்கும். ஆகையினால ஹிமவத் சிகரே ரம்ய தபத்தேபே மகா தபா, நான் உன்னை விட்டுட்டு ஹிமவத் சிகரே ஹிமாலயத்துக்கு நான் போக போறேன், நான் அங்க போய் இருக்க ரம்யமான தபோவனத்துல நான் போய் இருக்க போறேன், நீ இங்க மறைஞ்சு போய் ராமனுக்காக காத்துன்று அப்படின்னு சொல்லிட்டு கௌதமர் போயிட்டார். இந்த கதையை விஸ்வாமித்திரர் சொல்ற, விஸ்வாமித்திரவசம் ஸ்ருத்வா, இந்த விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் பவ்யமா கேட்கிறான் ராமலட்சுமணன். பவ்யமா கேட்ட உடனே அவள் பார்க்கிறா, இங்க எங்கேயோ அதிர்ஷ்யமாக அகலிகை இருக்கான்னு தெரிஞ்சிட்ட உடனே, எப்பேற்பட்ட தர்மச்சாரிணியாவோ அவ இங்க எங்கேயோ அதிர்ஷ்யமா இருக்காள், நாம பாதத்தை பார்த்து வைக்கணும், ஏன்னா இவனுடைய பாதத்தினாலதான் அவன் சாப விமோசனம் பெற போறான். ஆனாலும் கூட எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் பாருங்க ராமனுக்கு, பரம பதிவிரத்த பரம தர்மச்சாரிணி, லோகத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லயே முதன்மையான பெண்ணவும், அவ இங்கெங்கயோ அதனி தர்மச்சாரிணியா இருக்கா, எதுக்காக இருக்கா? தனக்காக காத்துட்டு இருக்கான்ற எண்ணம் அவனுக்கு இல்ல. பெரிய மகாகணம் பொருந்திய ஒருத்தி மகிஷி, ஒரு ரிஷி பத்தினி ஒருத்தி இருக்கா, அதனால என் கால் பற்ற போகுது அவன் வேலை, என் கால் படக்கூடாது அப்படின்னு பாதத்தை பார்த்து பார்த்து வைக்கிறாரா ராமன். விஸ்வாமித்ரவத ஸ்ருத்வா ராகவத் சக லக்ஷ்மணஹ, விஸ்வாமித்ரம் புரத்கிருத்ய ஆசிரமம் பிரவிவேசஹ, ஆசிரமத்துக்கு உள்ள நுழையிறான், உள்ள நுழையும் போது பார்த்து பார்த்து காலை வைக்கிறான், காலை வச்ச அடுத்த க்ஷணம் பல விஷயங்கள் இருக்கு, எல்லா விஷயத்தையும் ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கணும். வால்மீகி ராமாயணத்துல இவனுடைய சுந்துவரல் கல்லு மாதிரி ஒரு வஸ்து இருந்தது, அந்த வஸ்துல இவனுடைய சுண்டுவரல் பட்டது, இவனுடைய சுண்டுவரல் பட்ட அடுத்த கட்சம் அழகான ரிஷி பத்தினி உண்டாயிட்டா அப்படின்னு வால்மீகி ராமாயணம். சிவபெருமான் எப்படி வர்ணிக்கிறார்? இவனுடைய சரம தூளி, இவர் நடந்து போனாரா காத்து அடிக்கிறதாம், இவன் பாதத்துல பட்ட ஒரு தூளி அந்த வஸ்து மேல பட்டுது, உடனே ரிஷி பத்தினி அப்படியே சேவிச்சு நிக்கிறார், அப்படி சேவிச்சு நிக்கிறதா சொன்னார். இவனுடைய பார்வை பட்டுதுன்னு ஒரு ராமாயணத்துல சொல்லிட்டார் ஆனந்தராமன், இவனுடைய பார்வைதான் பட்டுதான், அந்த கல்லை உத்து பார்த்தாரா இவர் அந்த வஸ்து, அப்படி உத்து பார்த்த உடனே இவனுடைய கடைக்கன் பார்வை பட்ட அடுத்த க்ஷணம், ஏன்னா கௌதமர் அவனுடைய பாதம் படும்னு சொல்லவே இல்லை, இல்ல இல்லையா, பாதம் படும்னு சொல்லியிருந்தால் பாதம் பட்டுது, அதனால அவன் பெண்ணா மாறினான்னு சொல்லலாம். ராமன் வருவா அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு, ராமன் வருவா நீ வந்து சாப விமோசனம் அடையாள், உடனே ராமன் வந்துட்டான் இல்லையா, ராமன் வந்த அடுத்த க்ஷணம் அவ ரிஷி பத்தினியா மாறிட்டான். அப்படி உள்ள வந்தார், உள்ள வந்த அடுத்த க்ஷணம் ரிஷி பத்தினியா மாறின உடனே நிக்கிறாளாவோ, அப்படியே பவ்யமா நிக்கிறாளா, ஏன் பல யுகங்களுக்கு முன்னாடி தன்னுடைய கௌதமர் கணவர் என்னை இப்படி சபிச்சுட்டு போயிட்டார், உனக்காகவே நான் காத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாள், காத்துட்டு இருக்கிறப்ப எப்படி இப்ப காத்துட்டு இருந்தேன் நானு, ராமா ராமா ராமான்னு உனக்காக காத்துட்டு இருந்தேன், நான் காத்துட்டு இருக்கிறப்ப நீ என்ன காரியம் பண்ற இப்ப நீ அப்படின்னா, ராமன் காரியம் பண்றானா, அகலிகையை பார்த்த உடனே விழுந்து தேவிக்கிறான் ராமனும் லட்சுமணன். ஏன் அப்படின்னா, அவர் ரிஷி பத்னி, இவா ரெண்டு பேரும் ராஜகுமாரா, ரிஷி பத்னி ஆசீர்வாதம் இவாளுக்கு வேணும். அந்த பரம பவித்திரியா இருக்கக்கூடிய அந்த அகலிகைய இவன் ரெண்டு பேரும் அம்மாவே பாவிச்சுட்டான். சாட்சாத்தா அம்மான்னு நினைச்சிருந்து விழுந்து விழுந்து தேவிக்கிறாளா அந்த அகலிகைய. அவ உடனே அகலிகை சொல்றாளாம், நான் உன்னை தேவிக்க வேண்டியிருக்க, நீ என்ன தேவிக்கிறிய, நான் உனக்கு சாப விமோசனத்தை எனக்கு நீ கொடுத்துருக்க, அந்த சாப விமோசனத்தை கொடுத்ததுனால நான் உன்னை சேவிக்கணும், ஆனா நீ என்ன சேவிக்கிறியே, இது இது எந்த வேத நியாயம், உனக்கு சிசுரூஷம் கூட பண்ண முடியாத அளவுக்கு என்ன நிக்க வச்சுட்டியே அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு இது வந்து எண்ணம் இல்லை, ராமன் சொல்ற உன்னை பார்க்கணும், சாப விமோசனத்தை நான் பண்ணு நினைக்கிறியா, என்னால உனக்கு சாப விமோசனம் ஆச்சு நினைக்கிறியா, உன்னுடைய நேரம், உன்னுடைய நீ பண்ண பலன், நீ பண்ண புண்ணியம், நான் வந்ததுன்றது ஒரு உத்தேசம் இல்லையா, நான் வந்ததுன்றது ஒரு காரணம், என்ன முதல் நிறுத்தி என்ன என்ன உத்தேசித்து நீ உண்டான, உன்னுடைய சாபம் நீக்கிட்டு தவிர நீ பரம பவித்திரை அளவணி அப்படின்னு இந்த ராமன் அகலிகையை பார்த்தார். உடனே அங்க தெரிஞ்சு போச்சு, எங்க தெரிஞ்சு போச்சு, விஸ்வாமித்திரருக்கு அதாவது கௌதமருக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கேயோ இங்க நடந்த மிதிலா நகரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காரு இமாலயத்துல எங்கேயோ கௌதமர் தபஸ் பண்ணிட்ட உடனே தபஸ் கலஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னா, நான் யார குறிச்சு தபஸ் பண்றனோ, எவன் வருவான்னு சொல்லி நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கணும், அவன் வரல என் கண் முன்னாடி, யார் கண் முன்னாடி வந்திருக்கான், என் மனைவி பரம பிரஷ்டையா போயிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான் இல்லையா, அந்த கோலத்தை நான் போய் பார்க்க வேண்டாமா, அங்க நான் இங்க இப்ப நான் அங்க நிக்க வேண்டாமா, இங்க தபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், யார் தபஸ் பண்ணா வருவாளோ அவள் என் மனைவி முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கான், அப்ப அதை நான் பார்க்க வேண்டாமா, அதை பார்க்காம இங்க வந்து நிக்கிறேன் நியாயமா அப்படின்னு அடுத்த கஷணம் அங்க போயிட்டாரு. கௌதமோ விமஹா தேஜா அகல்யா சகிதோ சுகி, அகல்யா சகித சுகி, அகல்யோட சேர்த்து வச்சு கௌதமரையே சேர்த்து நிறுத்தி வச்சு பார்க்கிறார். யார் பார்க்கிறார், சாட்சாத்தாகவே ராமன் பார்த்து சந்தோஷப்படுறார். ஏன்னா சேர்த்து வச்சோம் இல்லையா, முனிவரையும் முனி பத்னியும் சேர்த்து வச்சோம் இல்லையா, முனிவரையும் முனி பத்னியும் சேர்த்து வச்சவொடனே இவருக்கு அவ்வளவு ஆனந்தம். ராமம் சம்பூஜ்ய விதிவத் தபஸ்தேபே மகா தபா, ராமம் சம்பூஜ்ய, அவ ரெண்டு பேரும் சேர்ந்து யாரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ராமன பூஜிக்கிறாள். விதிவத் ஏன்னா விதியோ இல்லையோ, ஆத்துக்கு வந்திருக்கோ இல்லையோ, கெஸ்டோ இல்லையோ, யாரு விஸ்வாமித்திர ராமர் லக்ஷ்மணர் மூணு பேரும் அவாத்துக்கு வந்திருக்க கெஸ்டோ இல்லையோ, அதனால அவ விதி வந்து பூஜிக்கிறான். விதி வந்து பூஜிச்ச உடனே விஸ்வாமித்திரரை பார்க்கிறார், கம்பன் அழகா வர்ணிக்கிறான் விஸ்வாமித்திரரை பார்த்து. அடுத்த கஷணம் ராமன் விஸ்வாமித்திரரை பார்க்கிறாரா, விஸ்வாமித்திரர் ராமனை பார்க்கிறாரா, விஸ்வாமித்திரருக்கு தோன்றதா மனசுல கம்பன் வர்ணிக்கிறான், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் நான் உன்னை பார்த்தன, நீ இப்ப பண்ண காரியம் எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா, இவ்வண்ணம் இனி உலகுக்கெல்லாம், இது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நீ எப்படி பட்டவன்ற காற்ற நீ இல்லையா, கல்லா இருந்தாலும் கூட நீ உன்னுடைய பாத தூளி பட்டதுன்னா அது சுபிக்ஷமாயிடும், அப்ப மனுஷால் ஆக மாட்டாளா, ராம நாம ஸ்மரணம் பண்றவாள் ஆகாமைய போயிடுவான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி எந்த உலகுக்கெல்லாம், உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் கூறுவதுண்டோ, மை வண்ணத்து அரைக்கு போரில் மை வண்ண தன்னலே உள், மை வண்ணத்து அரைக்கு போரில், நான் இன்னைக்கு கருப்பா ஒருத்தி இருந்தாள தாட்டக அவளுடைய போர்ல மை வண்ணத்து அரக்கி போரு, அந்த அரக்கியுடைய போர்ல நான் என்ன பண்ணேன்னா மழை வண்ண தன்னலே உன், மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்னா நல்லா பாத்துக்கோ, அவன் மை வண்ணம், ராமனும் கருப்பு தாட்டகையும் கருப்பு, ஆனா ரெண்டு கருப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதனால மை வண்ணத்து அரக்கி போரு, மழை வண்ணத்து, மழை எப்படி இருக்கும், கார்நீல வண்ணன் இல்லையா, கார்வேக வண்ணன், ஏன்னா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்னு சொன்னாலே ஆண்டாள் இல்லையா, ஆனா ஊழி முதல்வன் உருவம் கார்மேக வண்ணன் இல்லையா, கருணையில வேகமா இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்டவன் தானே இந்த சாட்சாத் பெருமாள், கருப்பா இருப்பா இல்லையா, மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டே, உன்னுடைய கைவண்ணம் நீ வீரம், உன்னுடைய வீரம் பார்த்தனே அது அங்க பார்த்த, உன்னுடைய காம்பீரியம் உன்னுடைய வீரம் இதெல்லாம் நான் அங்க பார்த்தேன், கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், உன்னுடைய காருண்யத்தை நான் இங்க பார்த்தேன் இல்லையா, உன்னுடைய வீரத்தை நான் அங்க பார்த்தேன், உன்னுடைய காருண்யத்தை நான் இங்க பார்த்தேன் இல்லையா, எப்பேற்பட்ட காருண்யம் இது, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டிய, யாராவது சேர்த்து வைப்பா, சேர்த்து பாடா. பிரஷ்டையா போயிட்டு அவள கணவன் மான் கூட சேர்த்துக்க மாட்டான், ஆனா அவன் சேர்த்துட்டான் கௌதமன். ஏன் சேர்த்துட்டான்? பிரமாணம் காண்பிச்சது ராமன் இல்லையா, நீ பண்ணது அவன் மனைவி பண்ணது தப்பு இல்ல அப்படின்னு அந்த மனைவிக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? சாட்சாத் ராமன். எம்பெருமான் சப்போர்ட் பண்ணிருக்கான். எம்பெருமான் சப்போர்ட் பண்ண காரணத்தினால அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. பெருமாள நோக்கி ஓடி வரான், பல கிலோமீட்டர் தள்ளி ஓடி வந்து நான் என் மனைவியை ஏத்துட்டேன், இனிமே நான் அவளோட வாழறேன்னு கை கூப்பி சொல்றான் ஜட்ஜு முன்னாடி. நான் இனிமே இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ண மாட்டேன், தப்புதான்னு நான் எதை அப்ளை பண்ணனோ அதை திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அப்படி ஒரு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம், அவங்க ஏற்றம் இதுதான் பெருமாள். விசுவாமித்திரர் சொல்றார் பெருமாளை பார்த்து, கால் வண்ணம் இங்கு கண்டேன். இப்பேற்பட்ட காருண்யம் லோகத்துல வேற யாருக்கு இருக்கும்? உனக்கு மட்டும்தான் இருக்கும். இனி இந்த உலகுக்கு எல்லாம் இந்த மாதிரி வேற யாருக்கு இருக்கும் அப்படின்னு உடனே அந்த ஆசிரமத்துல அவர் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு மேல போற. மேல போன உடனே மிதிலா நகரத்துக்கு போறார். மிதிலா நகரத்துல யாகம் பண்ணிட்டு இருக்கான் ஜனகன், பிரம்மஞானி. யாகம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பிரம்மஞானி யாகம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த விஸ்வாமித்திர விஸ்வாமித்திரரோட இந்த ரெண்டு குமாராலும் போயிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு குமாராலும் போகும்போது அவன் பார்க்கிறான், அங்க இருக்கும்போது எல்லாரும் பார்க்கிறான். அதாவது அந்த ஜனக மகாராஜா யாக சபையில இருக்கக்கூடிய முனிவர்களும் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களும் எல்லாரும் பார்க்கிறான். எல்லாரும் பார்க்கிறப்போ இவர் யாரோ சாதாரணமா இருக்க மனுஷால் நடந்து வர மாதிரி தெரியலையே. இப்போ விஸ்வாமித்திரர் பின்னாடி போனா அவன் ரெண்டு பேரும் கூணி குறுகி பவ்யமா போவான். யாக சம்ரக்ஷணமா இருந்தால் பவ்யமா போவான். ரிஷியோட ஆசிரமமா இருந்தால் ஆசிரமமாச்சே ரிஷிகள் தான் இருப்பான், பவ்யமா போவான். ஆனா இப்ப போறது எங்க? ராஜசபைக்கு போறான். ராஜசபைக்கு போகும்போது எப்படி போவா? நல்ல கம்பீரமா போறா ரெண்டு பேரும். சாதாரணமா போறா முனிக்குமாரால், அதாவது முனிவர் பின்னாடி போற மாதிரி தெரியல. அந்த முனிவரே கம்பீரமா போறார். ஏன்? தான் பின்னாடி பெருமாள் வர்றார், அதனால கம்பீரமா போறார். அதுக்கு பின்னாடி பெருமாளும் ஆதிசேஷனும் இன்னும் கம்பீரமா போறானா ரெண்டு பேர். அப்படி கம்பீரமா போன உடனே ஜனகன் பார்க்கிறான், யார் இந்த மூணு பேரும் தூரேந்து பார்க்கிறான். தூரேந்து பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமா வரா மூணு பேரும். பார்த்த உடனே கிட்ட வர வர பார்த்தா விஸ்வாமித்திர வர. விஸ்வாமித்திர வரான உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஜனக மகாராஜாவுக்கு. அஜய யஜ்ய சம்பிரஞ்சர் மே தபலா தெய்வத்தை கிருத்தான். நான் இத்தனை நாளா யஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஒரு மண்டலம் 48 நாளா யாகம் பண்ணிட்டு இருக்கேன். 47 நாளா இந்த மாதிரி ஒரு சபலம் எனக்கு ஏற்படவே இல்லை. 48வது நாள் ஏற்பட்டுருக்கு. எப்படி இந்த சபலம் அப்படின்னா, சாட்சாத்தா நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்தீங்க பாருங்க, இந்த வருகை உங்களுடைய வருகை தான் என்னுடைய யஜ்யமானது பூர்த்தி ஆகிறதுக்கே சமம். யஜ்யத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கறா போல நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வரத்துக்காகத்தான் நான் 47 நாள் யஜ்யம் பண்ணணும் என்னவோ, அதான் உண்மை இல்லையா? வாஸ்தவிகமா பார்த்தா அதான் உண்மை. 47 நாள் யஜ்யம் பண்ணது எதுக்காக அப்படின்னா, 48வது நாள் விஸ்வாமித்திரர் ராமனோட வரத்துக்காகத்தான் அவர் யஜ்யம் பண்ணார் போல இருக்கு ஜனகன். அப்படி யஜ்யம் பண்ணி இந்த விஸ்வாமித்திரரும் ராமனும் லக்ஷ்மணனும் அங்க வந்தான். உடனே வந்த உடனே அவன் சொல்றான், தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்யமே முனி புங்கவஹா. தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி, நான் பாக்கியம் பண்ணிருக்கேன், தன்யம் பண்ணிருக்கேன், அனுகிரகித்தோம், என்ன அனுகிரகம் பண்ணுங்கோ, உங்க வருகையானது நல்ல வரவாகட்டும் அப்படின்னு சொன்னோம். நல்ல வரவாகட்டும் சொல்லிட்டு விஸ்வாமித்திரரை பார்த்துட்டு பின்னாடி இருக்க அந்த ரெண்டு பேரை பார்த்தான். பின்னாடி இருக்க ரெண்டு பேரை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியவே இல்லை. என்னென்னவோ தோன்றது இவனுக்கு ஜனகனுக்கு. வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிறார், இப்படி எட்டி பார்த்தானா கண்ண பொட்டா இந்த ரெண்டு குமாராலும். இவனுக்கு என்னென்னவோ தோன்றதா உள்ளுக்குள்ள, இது இந்த வருஷத்துல இந்த ஜென்மத்துல ஏற்பட்ட பந்தம் மாதிரி தெரியல. இந்த ரெண்டு குமாராளை பார்த்தா எத்தனையோ ஜென்மமா இவா ரெண்டு பேர் எனக்கு உறவுன்ற மாதிரி தோன்றது. ஏதோ இப்ப நான் பார்க்கிற மாதிரி தெரியலையே. இமௌ குமாரோ பத்ரம் தே தேவ துல்ய பராக்கிரம ஊ. இமௌ குமாரோ பத்ரம் தே, உங்களுக்கு பத்ரம் அப்படின்னா உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அர்த்தம். ஏ முனிவரே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இமௌ குமாரோ, யாரு இந்த ரெண்டு குமாராளம்? இவளை பார்த்தா எனக்கு சாதாரணமா தோணலையே, ஏதோ பல வருஷங்களாக எனக்கு ரொம்ப வேண்டிய மாதிரி தோன்றது. இவளை பார்த்தா ஏன் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு ஏற்படுறது. யார் இந்த ரெண்டு குமாரால்? பார்த்தால் சாதாரண முனிக்குமாரால் மாதிரி தெரியலையே. ஏதோ கையில வில்ல வச்சுன்னு வராடா, அதாவது ஆசிரமத்து உள்ள போகும்போது வில்ல இறுக்கி கட்டியிருப்பாளாம் இல்லையா? ஏன்னா யுத்தத்துக்கு தேவையில்லை இல்லையா? சாதாரணமா கையில வச்சிருந்து பவ்யமா போவான். இதே ராஜசபைக்கு போகும்போது நல்லா ரிலீஸ் பண்ணி நல்லா யுத்தத்துக்கு தயாரா கட்டிட்டு தோல்ல வச்சுட்டு நல்ல அகண்ட மார்புகளோடு போற வியூடோ ரத்கஹா விஷஸ்கந்தஹான்னு காளிதாசன் வர்ணிக்கிறான் ரகுவம்சத்தை. அப்படி பறந்து விரிந்த மார்புகளோட ரெண்டு பேரும் இருக்காங்க பார்க்கிறான். இவோ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ, இவாள தேவதுல்ய பராக்கிரமோ, சாட்சாத் இந்திரனும் அவன் தம்பி உபேந்திரனும் வந்த மாதிரி இருக்காள். இவளை பார்த்தால் முனிக்குமாரால் மாதிரி தெரியலையே, சாட்சாத் தேவேந்திரன் இறங்கி கீழே வந்தால் போல இருக்கு அப்படின்னா. கஜ துல்ய கதி வீரவ் சார்தூல விஷபோபமௌ, இவன் ஒருத்தன் பார்த்தா யானை மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தா சிம்மம் மாதிரி இருக்கான். யானையும் சிம்மமும் ஒரே சமயத்துல சேர்ந்து வந்த மாதிரி இருக்கு. கஜ துல்ய கதி வீரவ், யானை நிக்கிறது சிம்மம் நிக்கிறது ரெண்டும் ஒன்னா வந்து நிக்கிறது எப்படி இது இல்லையா? சார்தூல விஷபோபமௌ, சார்தூலன்னா புலி, விஷபோனா எருது, புலிய எருதும் ஒன்னா வந்த மாதிரி இருக்கு. முதல்ல இருக்கிறவனை பார்த்தா புலி மாதிரி இருக்கான், பின்னாடி இருக்கிறவனை பார்த்தா அகண்டு விரிந்த மார்புகளோட இவனையே மிஞ்சிடுவான் போல இருக்கு. அவன் கோபத்தோடு இருக்கான், அவன் பார்த்தாலும் எருது மாதிரி இருக்கான், கொங்கு சீவு விட்ட எருது மாதிரி இருக்கான் அவன். சார்தூல விஷதோபமௌ பத்மபத்ர விசாலாட்சௌ கங்கத தனுர்தரௌ, பத்மபக்ஷ விசாலாட்சௌ. ஆனா இவளுடைய கண்ணை பார்த்தால் இப்படி தெரியலையே இல்லையா? பத்மபத்ர விசாலாட்சோ, அவ கண்ணை பார்த்தால் என்னை இருந்துட்டு அவ பின்னாலே நான் போயிடுவோம் போல் இருக்கேன். இப்படி அவ ஆகிருத்தி தான் பார்த்தால் எனக்கு பயமா பயங்கரமா இருக்க தோறும். அவ ரெண்டு பேர் கண்ணை பார்த்தால் அடுத்த கட்சணம் அவ கூப்பிடுறதுக்கு நான் போயிடுவோம் போல் இருக்கேன் அப்படின்னு தாமரை போல கண்ணா இருக்க. பத்மபத்ர விசால ஆச்சவு கட்க தூ கட்க தூணி தனுர்தரவு, கையில பார்த்தால் வில்லு வச்சிருந்துருக்கா தனுர்தரனா இருக்கா. இவாள்லாம் பார்த்தால் சாதாரண குமாரன் மாதிரி தெரியலையே, எனக்கு சொல்லு யாருன்னு சொல்லுன்றா. பரஸ்பரத்து வீசவு, ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்தா ஒன்னா இருக்க மாதிரி இருக்க, யாருன்னு எனக்கு சொல்லுன்றார். உடனே யாருன்னு சொல்லுன்னு உடனே விஸ்வாமித்திரர் இவனுடைய விஷயத்த சொல்றார். இந்த மாதிரி நடந்த விஷயங்களை சொல்றார். நான் சித்தாசிரமத்தை யாகம் பண்ண தசரதாருடைய குமாராலிவா, தசரதாருடைய குமாரா இருக்கிறது இவாள நான் அழைச்சிட்டு வந்தேன். மிதிலா நகரத்துல சுயம்பரம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படி சுயம்பரம் நடக்கிற அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் வந்தேன். இப்போ சுயம்பரம் நடக்கிறது, சுயம்பரத்துக்கு நிறைய ராஜாக்கள் வரா, அந்த நிறைய ராஜாக்கள் ஒரு ஒருத்தரா வில்ல எடுத்து வளைக்க பார்க்கிறார். அவள்லாம் வளைக்க முடியாமல் ராமன் எடுத்து வளைத்தார், அந்த வில்ல உடைத்தார் அப்படின்றது ஒரு கதை. இது சிவபெருமான் உபதேசிச்ச பார்வதிக்கு உபதேசம் பண்ண அத்யாத்ம ராமாயணத்தோட கதை. ஆனால் வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் வேற கதை. கிரமமா பார்த்துட்டு வரலாம். இப்போ தசரதன் மைந்தன் சொன்ன உடனே அவ எல்லாம் பார்க்கிறா. தசரதனை பார்த்த உடனே அடுத்த கட்சணம் பார்த்தான். தசரதன் விஷயத்தான் கேள்விப்பட்டு சரி ஜனகனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது, இவாள் நமக்கு இவன் மாப்பிள்ளையா வந்தா எப்படி இருக்கும்னு தோன்றது. உடனே தன்னுடைய சபையிலிருந்து, அதாவது இவாள் யாக சபையில பேசிட்டு இருக்கா, மிதிலா நகரத்துக்கு அழைச்சிட்டு போனோம். உடனே மிதிலா நகரத்துக்கு அழைச்சிட்டு போறான். மிதிலா நகரத்துக்கு அழைச்சிட்டு போனோடனே அங்க போய் பார்க்கிறான். இவர் வீதியில நடந்து போறான். வீதியில நடந்து போகும்போது எப்படி நடந்து போறான், ரெண்டு பேரும் பராக்கிரமத்தோடு நடந்து போறான். முனிவர் முன்னாடி நடந்து போறாரு, பின்னாடி பராக்கிரமத்தோடு நடந்து போறான். கம்பன் வர்ணிக்கிறான், தோல் கண்டார் தோளே கண்டார், தோல் கண்டார் தோளே கண்டார். அவனுடைய தோல் பார்த்தா வேற எங்கேயும் போகவே இல்லை. எண்ணம் நேர நிறைய பொம்னாட்டிகள் ஒவ்வொருத்தரா, பெண்கள் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு வர பலகனின்னு சொல்லுவான். இந்த பால்கனி, பலகனி தான் பால்கனியா மாறிட்டு. பால்கனின்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. பலகனி அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை, சம்ஸ்கிருத வார்த்தைய வாயில் நுழையாம யாரோ ஒரு இங்கிலீஷ்காரன் பால்கனின்ட்டான், உடனே பலகனி பால்கனியா மாறிடுச்சு இல்லையா? அந்த பலகனியில நின்று எட்டி பார்க்கிறா ஒவ்வொரு பெண்ணா பார்த்துட்டு வர வழியா நகரத்துக்குள்ள நடந்து போறான். தோல் கண்டார் தோளே கண்டார், ராமனுடைய தோலை பார்க்கிறான், பெரிய விரிந்து தோள்கள். அவன் தோலை பார்த்தா எண்ணம் அந்த பார்வை வேற எங்கேயுமே போல, தோலையே பார்த்துட்டு இருக்கான். விஷன் ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு விஷன் போகவே மாட்டேன்றது, பார்வை வேற இடத்துக்கு போகல, அந்த இடத்துலயே பர்டிகுலர் பாயிண்ட்லயே பார்வை இருக்கு. அப்படி தாள் கண்டார் தாளே கண்டார், சரி அவனுடைய தாளை பார்க்கிறா இன்னொருத்தி. ஏன்னா பெருமானை சேவிக்கிறப்போ திருமுடியிலேருந்து பார்த்து சேவிக்கிறது, திருவடி பர்யந்தம் சேவிக்கிறது என்று ஒரு சிலருடைய அபிப்பிராயம். பரம பாகவதாளுடைய அபிப்பிராயம் பார்த்தால் திருவடியிலேருந்து சேவிப்பான். என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாதே, அதாவது ஆழ்வார் பாசுரம் அமலானாதிபிரான் திருப்பான ஆழ்வாருடைய பாசனம். திருவடியிலேருந்து சேவிக்கணும்னா திருமுடியிலேருந்து சேவிக்க கூடாதுன்றார் அவர். ஏன் அப்படின்னா திருவடியிலேருந்து சேவிச்சுட்டே போகணும் அப்படின்ற, திருவடியிலேருந்து சேவி, அதாவது கீழேருந்து சேவிச்சுட்டு போய் திருக்கண்களில் முடிக்கணும். முடிச்ச உடனே என் அமுதினை கண்ட கண்கள், இந்த கண்ணை பார்த்துட்டு பாருங்க, என் சர்வேஸ்வரனோட கண்ணை பார்த்துட்டேன் பாருங்க. இதுக்கப்புறம் வேற பத்மபத்ர விசா லாட்சம்னு சொன்ன இல்லையா, இப்போ அந்த தாமரை கண்ணு நான் பார்த்த பிறகு வேற எங்கேயும் என் பார்வை போகவே போகாது. அதனால என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே. அதுதான் திருவடியிலே ஆரம்பிச்சு திருமுக பரியத்து சேவிக்கிறேன். ஒருத்தி தோல் கண்டார் தோலை கண்டார்னு மேலே இருந்து ஆரம்பிச்சு கீழே சேவிச்சான், இன்னொருத்தி தாள் கண்டார் தாளை கண்டார் கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல சேவிச்சாலும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ராமன் அனுபவிக்கிறான். பல பல பிரகரணங்கள்ல தமிழ்ல வெண்பாக்கள் ஆகட்டும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கான். தமிழ் ஆகட்டும் சம்ஸ்கிருதி ஆகட்டும் புராணங்கள் ஆகட்டும் இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, இந்த மிதிலா நகரத்துல நடந்து போற நிகழ்ச்சி, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பல பேர் பல விதமா வர்ணிச்சிருக்காங்க. அப்படி இவ போறாளாம். சாதாரணமா பிரம்மச்சாரி போற மாதிரி போறாரு. இவ கேசத்தை பார்த்தால் எடுத்து முடிஞ்சின்ற கேசம் இல்லை. ஆசிரமத்துல முனிவர்கள் கிட்ட இருக்கிறப்போ எடுத்து முடிஞ்சிட்டு, ஏன்னா கேசம் பறக்க கூடாது இல்லையா, அதனால முடிஞ்ச அப்படியே பறந்துட்டு இருக்க கூடாது முனிவர்கள் முன்னாடி, அது அவ்வளவு மரியாதை இல்லை. அதனால அங்க எடுத்து முடிஞ்சிட்டான். இங்க நல்லா தீர்த்தா மாடிட்டு நல்லா அழக விரிச்சு விட்டு கூந்தல்ல நல்லா கிரீடெல்லாம் காத்திட்டு நல்லா நடந்து போறாய்வான். அப்படி பார்த்தால் நல்ல கேசத்தோட போயிட்டு இருக்கான். அதையெல்லாம் பார்த்து வர்ணிக்கிறா சில பேர், எப்படி கேசம் போறேன் இவனுக்கு, இவ்வளவு கேசம் இருக்க இவா ரெண்டு பேருக்கும் கேசமே இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு வர்ணிக்கிறான். பெண்கள் தான் பார்த்து அவனுடைய நடை உடை பாவனையெல்லாம் பார்த்தால் சாதாரண புருஷன் மாதிரி தெரியல. சீதையே வர்ணிக்கிறத ஆழ்வார் சொல்றார், திருவங்க ஆழ்வார் சாதிக்கிறார் தேவனைவரோ அப்படின்னு. மேல்லோகத்திலிருந்து இந்திரன் இறங்கி வந்துட்டானான்னு வர்ணிக்கிறார் சீதையே திருவங்க ஆழ்வார் சொல்றார். சாதாரணமானவன் கிடையாது இவன், தேவர் தான் இறங்கி வந்துட்டானோன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வர்ணிச்சுட்டே வர, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வர்ணிச்சுட்டு வரும்பொழுது அங்க ஒரு பெண் ஓடி வந்து சொல்றாளா, இவா சாதாரணமானவா கிடையாது, மேல்லோகத்திலே வந்த இந்திரன் தான் கிடையாது, இவா யாரு தெரியுமா, தசரத குமாராளிவா, இந்த விஸ்வாமித்திர இருக்கா பத்திர, அந்த விஸ்வாமித்திர இவர் வில்ல வளைக்கிறதுக்காக அழைச்சிட்டு போனார் அப்படின்னு. சரி, வில்ல வளைக்கிறதுக்காக அழைச்சிட்டு போகணுமா இல்லையா, அதனாலதான் அழைச்சிட்டு போயிருக்காரு. உங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு, யாரு வில்ல வளைக்கிறாளோ அவருக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதனால இவா கூப்பிட்டு போறான். பரம சந்தோஷம் வந்துடுச்சு சீதைக்கு. கண்டிப்பா இருக்கிற பெருமாள் எல்லாம் வேண்டிக்கிறான்னு சொல்றா பல ராமாயணங்கள்ல இல்லையா. மொத்தம் எப்படியெல்லாம் வேண்டிக்கணுமோ அப்படி வேண்டினாலும் இந்த புருஷன் இவன் வில்ல வளைக்கணும், இவனையே நான் திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிறதா. சபைக்கு போயிட்டா சபையில வில்ல எடுத்துட்டு வைக்கிறாள். அங்க ஒரு பலகனி இருக்கு, அந்த பலகனியில போய் சீதை பார்த்து நிக்கிறாள். அந்த பல பேர் சேர்ந்து ஒரு பொட்டியில அந்த சிவதனுசை வச்சு தூக்கிட்டு வரான். ஏன் சிவதனுசை அங்க வச்சு தூக்கிட்டு வரான் அப்படின்னா, சீதை தன்னுடைய 6 வயசுக்கு முன்னாடியே பந்து விளையாடிட்டு இருக்கிறப்போ, ஜனகன் ஒண்ணு முட்டாள் இல்லையே இல்லையா, சீதான்றதே ரொம்ப விசேஷமான ஒரு பெண்மணி, சாட்சாத் மகாலட்சுமியினுடைய அவதாரம். ஆகும் சீதா லாங்கூல பத்ததிகின்னு சொல்லுவான். சீதைன்றவள் பூமியை தோன்றினப்போ கிடைத்தவள். சாதாரணமா அவள் வந்து ஒரு கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவள் கிடையாது. நன்னா பாருங்கோ, பெருமாள் பல அவதாரங்கள்ல கர்ப்பவாசம் பண்ணி பிறந்திருக்கான். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல அம்மா வயத்துல இருந்து பிறந்திருக்கான். ஆனால் எந்த ஒரு அவதாரத்திலும் பிராட்டி கர்ப்பவாசம் பண்ணதா இல்லவே இல்லை. பிராட்டி அயோனிதியால் தான் பிறப்பான். அது சீதையா இருந்தாலும் சரி, சீதா லாங்கூல பத்ததியின் பூமியில தோண்டும் போது கிடைச்சபடினால்தான் சீதா அப்படின்னா, இந்த ஏர் உழராஜ கலப்ப, அந்த கலப்பைக்கு பேர் சீதா அப்படின்னு பேரு. அப்படி வச்சு கோடு போட்டா டிராக்டர்ல கூட இன்னைக்கு கோடு போடுறாரு. பெரியவாள்லாம் பார்த்திருப்பாங்க ஏறு உழற கலத்திகள். அந்த ஏறு உழற கலத்திக்கு பேர் சீதான்னு பேர். அதனால சீதான்னு பேர் வச்சார் ஜனகர் அவரு. அதே மாதிரி நம்ம ருக்குமணிக்கு சா பீஷ்மகாத்து அபுதயாத்துன்னு சொல்றார் பாகவதத்துல. யாதவா பேருக்கு சுவாமி தேசிகன் சா பீஷ்மகாத்து அபுதயாத்துனா பீஷ்மகன் பீஷ்மர் இல்ல, பீஷ்மகன் பீஷ்மர் வேற, பீஷ்மகன் வேற. பீஷ்மர்னா நமக்கு தெரிஞ்ச பீஷ்மர் கௌரவ தலைவர். பீஷ்மகன்றவன் ருக்மணி பிராட்டிக்கு அப்பா. அந்த பீஷ்மகன் இடத்துல தோன்றினவள் அவள், பிறந்தவள் சொல்ல அபியுதயாத்து ஆவிர் பூதாத்து தோன்றினவள் அந்த ருக்மணி. அதனால அவள அயோனிஜை தான். பெரியாழ்வார் நம்முடைய ஆண்டால அயோனிஜியா தான் பார்த்திருக்காரு இல்லையா, துளசி மனத்துல அயோனிஜியா பார்க்கிறார். அதனால பிராட்டி எல்லா இடத்திலயுமே அயோனிஜியா தான் வருவாள். ஏன்னா கர்ப்பவாசம் அவளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா பார்த்தவாளுடைய ஸ்பர்ஷம் அவளுக்கு கிடையவே கிடையாது என்றைக்குமே. அவள் வசந்தவள், அவள் சாதாரணமானவள் கிடையாது. சாட்சாதா தியானம் மூலமா தான் அவளை அனுஷ்டானம் பண்ண முடியும். உபாசனம்ன்றது சாட்சாதா சாதாரணமா பண்றது இல்லை. எப்படி பண்றது உபாசனம்னா, உபாசனம்னா தியானம்னு அர்த்தம். தியானம் பண்ணிதான் அடைய முடியும். யாகம் பண்ணால் பெருமாள் அடைஞ்சுடலாம், சாதாரண விஷயம் கிடையாது. யாகம் பண்ணிட்டே இருந்துட்டு பெருமாளே வான்னு அவர் வந்துருவார். ஆனால் உபாசனம் பண்ணால்தான் பெருமாள் அதாவது ஸ்ரீ வருவார். எப்படி? பெருமாளோட சேர்ந்த ஸ்ரீ, பெருமாளோட சேர்ந்து ஸ்ரீ வரணும்னா நாம உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அதாவது தியானம்னா என்ன அப்படின்னா, தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் தியானம்னு சொல்றோம். தைல தாராவது அவிச்சின்னா, ஒரு தைலத்தை கொட்டினா எப்படி நடுவுல கேப்பே இருக்காதோ, ஜலத்தை கொட்டினா கேப் இருக்கும் இல்லையா, ஆனா தைலத்தை கொட்டினா கேப்பே இருக்காது, கடைசி பர்யந்தம் கேப் இல்லாம விழும். அப்படி தைலத்தை கொட்டினா எப்படி கேப்பே வராதோ, அத மாதிரி கேப் விடாம நம்ம உபாசனம் பண்ணணும். அப்படி உபாசனம் பண்ணால் பெருமாளும் தாயாரும் ஒன்னா வருவோம். தனியா நம்ம சேவிக்கூடாது, அவர் பெருமாளும் தாயாரும் ஒன்னா சேவிக்கணும். அப்படின்னால்தான் அவர் பிராட்டியானவர் பூலோகத்துக்கு வந்திருக்கார், நமக்காகவே வந்தான். சரி, சுயம்பரம் பண்ணணும் இல்லையா, இந்த ஏன் இந்த மாதிரி வில்ல வளைக்கணும்னு வச்சானா, ஒரு நாள் பந்து வந்து சாட்சாதா அந்த பந்து விளையாடி இருந்தாலும் அந்த பந்து அந்த வில்லனுடைய அடியில போயிடுதான். அந்த சிவதனுஷ ஜனக மகாராஜா வச்சிருக்கான். பரம்பரை பரம்பரையா சிவன் உபயோகப்படுத்தின தனுஷு ஜனக மகாராஜா வம்சத்துல இருக்கா எல்லாருமே வச்சுட்டு இருக்கா. இவன் நிச்சயம் பூஜை பண்ணிட்டு இருக்கான் அந்த தனுஷ்க்கு. அந்த வில்ல வச்சுனா அதுக்கு அடியில போயிடுச்சு அந்த பந்து. குழந்தை ஓடி விளையாடி வந்து விளையாடி இருந்த குழந்தை அந்த பந்தை போய் எடுத்துதான். எப்படி எடுத்துதான்? நேரம் போச்சான், இடது கையால அந்த சிவதனுஷ தூக்கிட்டான், உள்ள இருக்க பந்தை எடுத்துன்னு வந்துதான். யாருமே அசைக்க கூட முடியாத அந்த சிவதனுச அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு அப்படின்னா, சாட்சாராகவே என்ன பண்ணானா, தன்னுடைய இடது கையால எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியெல்லாம் அசைக்க முடியாத அந்த வில்ல ஒரு சின்ன 4 வயசு குழந்தை இடது கையால தூக்கி அந்த பந்தை எடுத்துன்னு வந்தவொடனே ஜனகனும் ஜனகன் மனைவியும் பார்த்தலாம். ஜனகன் மனைவியோட பேர் சுனைனான்னு பேர். ராமாயணத்துல ஒரே ஒரு இடத்துலதான் வந்திருக்கு சுனைனா. கன்னிகாதாரம் பண்ணி கொடுக்கும்போது சுனைனான்னு ஜனகன் பேரை சொல்ற இல்லையா, அவருடைய பேர் சுனைனா. அவள் ரெண்டு பேரும் பார்க்கிறாளாம். அப்ப முடிவு பண்றாளாம், யாரு இந்த வில்ல எடுத்து வளைக்கிறாளோ, அதாவது உடைக்கணும்னு ஜனகன் முடிவு பண்ணல, எடுத்து நிறுத்தி அவள் தூக்கி பந்து எடுத்தா, பத்திய காட்டிலும் அதாவது சத்திய காட்டிலும் பத்தி வசதியா இருக்கணுமா இல்லையா, வில்ல தூக்கி யான் யார் நிறுத்தி நான் ஏத்துறானோ அவனுக்கு தான் என் மனைவியை என் மகளை கொடுப்பேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் அன்னைக்கே ஜனகன். அதனால பார்த்தான் இந்த விஷயத்த விஸ்வாமித்திரன் சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷம், அதுலதானே வேற எதுவும் இல்லையே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை பார்த்தான். ராமனை பார்த்த உடனே அடுத்த கணம் ராமன் சொல்றாராம், அதை நான் பார்க்கட்டுமா, எப்படி அதை நான் செஞ்சு பார்க்கட்டுமா அப்படின்னா, என்ன பண்ணி பார்க்கணுமாண்ணா, அந்த வில்ல எடுத்து நான் ஏத்தி பார்க்கட்டுமா. சரி, அந்த வில்ல எடுத்து நான் ஏத்தி பார்க்கணுமாண்ணா, விஸ்வாமித்திரன் சொல்ற, நான் அதுக்காகத்தானே உன்னை அழைச்சிட்டு வந்தேன், வேற எதுக்காக அழைச்சிட்டு வந்தேன், வேற வேலை வட்டி இல்லாமையா நான் இங்க உன்ன அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ இந்த காரியத்தை பண்ணணும்ன்றதுக்காகத்தானே சுவாமி நான் உன் அழைச்சிட்டு வந்திருக்கேன், தாராளமா பண்ணுனாராம். போனாரா எடுத்தாரா வில்ல ஒரு கையால் தூக்குனாரா நிறுத்தினாராம். நான் ஏத்தனான்னு சொன்னா, இவன் என்ன பண்ணாரா, நான் ஏத்தி ஒரு இழு இழுத்தாரா அந்த வில்லு அப்படியே உடஞ்சே போச்சான் இல்லையா. பங்க தனுஷ் மத்தியன்னு சொல்றாரு வால்மீகி, பங்கமான தனுசுக்கு மத்தியில நின்று சிரிச்சாராம் ராமன். அப்படி சிரிச்ச உடனே சீதை பார்க்கிறாராம். சீதை பார்க்கிறப்ப கூட ராமன் பார்க்கல, வால்மீகி ராமாயணம் தான். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் கம்பன் சொல்லியிருக்கலாம், ஆனா வால்மீகி ராமாயணத்துல அப்படி சொல்லவே இல்லை. சீதை ராமனை பார்த்துட்டா, ஆனால் ராமன் சீதையை பார்க்கவே இல்லை, தலை குனிஞ்சுட்டே நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் தலை நிமிர்ந்து பார்த்துட்டு எங்க அப்பா வானான்னு சொல்லிட்டா இல்லையா, எங்க அப்பா இந்த பெண் வேண்டாம்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது, அதனால தலை குனிஞ்சுட்டே நிக்கிறானா விஸ்வாமித்திரன் பார்க்கிறான். இது ஒரு வால்மீகி ராமாயணம். பல ராமாயணங்கள்ல பல ராஜாக்கள் வந்து வில்ல வளைச்சு பார்த்தா ஒருத்தராலேயே ஒண்ணும் முடியவே இல்லை, ராமன் எடுத்து வில்ல வளைச்சான்னு இருக்கு, வில்ல உடைச்சான்னு இருக்கு. சரி, பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஜனகனுக்கு, அபரிமிதமான சந்தோஷம். நான் யார நினைச்சனும் அவனே எனக்கு மாப்பிள்ளையா வந்துட்டான் பத்தியா அப்படின்னு மாலையை போட சொல்றார். மாலையை கையில கொடுத்து சீதையுடைய கழுத்துல போட சொன்னேன், ராமன் தர்மவான் இல்லையா, முடியாதுன்னு சொல்றான். என்னன்னா, எங்க அப்பா தசரதருக்கு செய்தி சொல்லி அனுப்புக்கோ, அவர் ஒத்துண்டா நான் மாலை போடுறேன். பித்ருவச்சன நிர்தேசார், பித்ருவச்சன கௌரவார், நேத்தே பார்த்தேன் இல்லையா, அப்பா என்ன சொல்றாரோ அதன்படிதான் நான் நடப்பேன், அப்பா சொல்படிதான் கேட்பேன், அப்பாவுடைய வார்த்தையை நான் மீற மாட்டேன். எங்க அப்பாவை கேளுங்கோ, எங்க அப்பா சொன்னா நான் ஏத்துக்கிறேன். சரி ஜனகன் என்ன பண்றது, சரி ஆச்சு அடுத்த கடம், சரி பெண்ணை அமைச்சுட்டான், பெண் அவன் அரண்மனைக்கு போயிட்டான். ஒரு அரண்மனையா பார்த்து விஸ்வாமித்திரர் ராமன் லக்ஷ்மணன் தங்க வச்சான். இங்க தசரதன் அயோத்தியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். என்னன்னா போன வாழ் முனிவர் அழைச்சிட்டு போனார், அழைச்சிட்டு போனவர் அழைச்சிட்டு போனவர் தான் போட்டிருக்கு. 10 நாள் ஆச்சு, ஒன்று தேதியே தெரியல. ஒரு பாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம்மே தாத்து மருக தீ அப்படின்னு கேட்டுதான் கிளம்பி போயிட்டார். உங்க ராமனை குடுன்னு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டார். ஒண்ணுமே தெரியலையே, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு சாதமே பிடிக்கலையே அப்படின்னு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு ஒற்றன் வரான், ஜனக மகாராஜன் சபையிலேருந்து ஒரு ஒற்றன் வரான், வந்து ஒரு கடிதாசியை கொடுக்கான். கடிதாசியை பார்த்த உடனே அதுல எழுதியிருக்கு, இந்த மாதிரி ஜனக மகாராஜ சபையில உங்க மகன் வில்ல வளைச்சுட்டான், இந்த மாதிரி ஒரு வில்ல வளைக்கிறான் யாரோ அந்த வில்ல வளைச்சவனுக்கு என்னுடைய மகளான சீதையை நான் கொடுக்கறதா எழுதியிருக்கேன், ஒரு ஒரு நிர்பந்தம் வச்சிருந்த அத மாதிரி இவன் வீர சுருக்கம்னு சொல்லுவான், இந்த வீரத்துக்கு உண்டான மரியாதை நான் வச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய மகன் அந்த வில்ல வளைச்சுட்டான், அதனால உங்க மகனுக்கே நான் என் மகளை திருமணம் செய்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க உங்களுடைய பதில் நினைக்கிறேன், உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து காத்துருக்கேன்னு ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. வசிஷ்டர் கிட்ட காட்டுற, தாராளமா கிளம்பி போகலான்ற வசிஷ்டர், நமக்கு ஏத்த குடும்பம் தான், யோசிக்கவே யோசிக்காத வா கிளம்பி போகலான்ற ஒண்ணு. படைகளோடு சேர்ந்து சகல விதமான எல்லா கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா வஸ்துக்களையும் எடுத்துட்டு இவர் கிளம்பி போறார். ஏன்னா மாப்பிள்ள ஆத்துலேருந்து எடுத்து போறோம்ல, அந்த வஸ்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மிதிலா நகரத்துக்கு தசரதன் போனார். தசரதன் போன உடனே எல்லா வரவேற்பும் கொடுத்து ஜனகன் வரவேற்கிறான். ஜனகன் வரவேற்பு அவளுக்குன்னு ஒரு மாளிகையில உட்கார வச்சு, அந்த மாளிகையில உட்கார வச்சு பார்க்கிறான், அந்த மாளிகையில உட்கார வச்சுட்டான். மாளிகையில உட்கார வச்ச உடனே அவன் தசரதன் ராத்திரி ஒரு ராத்திரியா பேசிட்டு இருக்கான். மறுநாள் காலத்தால கல்யாணம், ராத்திரி பேசுறான். ராத்திரி பேசின உடனே ஒரு ஒரு விஷயமாக சொல்லிட்டு வரான். அன்னைக்கு ராத்திரியே எப்படி அப்படின்னா, இவள் சீதை, இவள் என்னுடைய பெரிய பொண்ணு, இந்த பெரிய பொண்ணு தான் அவங்களுடைய ராமன் வில்ல வளர்த்து கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு உடனே, சரி எனக்கு இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் இவள் லாங்கூல பத்தி இவள் தோன்றி கலைக்கப்பட்டவள், தோண்டி கலைக்கப்பட்டவள் சீதை, எனக்கு வாஸ்தவிகமாகவே பிறந்தவள் ஒட்டி இருக்கா, அவளுக்கு ஊர்மிலான பேரு, அவளை உங்க லட்சுமணனுக்கு கொடுக்க நான் ஆசைப்படுறேன். தாராளமா அதுவும் ஓகே, கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகே சொல்றேன். சரி என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு குஷத்வஜன்னு பேரு, அவன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கா, அவளுக்கு மாண்டவின்னு ஒருத்திக்கு பேரு, ஒருத்திக்கு ஸ்ருதகீர்த்தின்னு பேரு, அவளையும் உங்க இன்னும் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கும் ரெடி, அது பரதனுக்கு மாண்டவி, சத்ருகனுக்கு ஸ்ருதகீர்த்தின்னு இவா நாலு பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஓகே பண்ணிக்க. மறுநாள் காத்தால சுயம்பரம் நடக்க போறது, பிரமாதமான சுயம்பரம். தர்ப்பயம் வால்மீகி சொல்றார், தர்ப்பயம் பழங்கள் அந்த இடத்துல வச்சிருக்க தவிர மத்த எல்லாமே சொர்ணமயமா இருக்கும். அப்படி இருக்கு, தர்ப்பத்தை சொர்ணமயமா பண்ண முடியல, தங்க தர்ப்பத்தை அக்னியில போட முடியாது இல்லையா, அதனால அதை மட்டும் விட்டு வச்சான் அந்த தர்ப்பத்தை மாத்திரம். மற்றபடி பழங்கள்லாம் வச்சு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து தங்கத்துல பண்ணி பிரயோஜனம் இல்லை இல்லையா. சீர்வரத்தை கொடுத்திருப்பான், தங்க ஆப்பிள் சீர்வரிசையா கொடுத்துருப்பான். உபயோகப்படுத்துற ஆப்பிள் சாதாரணமா தான் இருந்திருக்கும், அதனால உபயோகப்படுத்த வேண்டிய பொருட்களை விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே சொர்ணமயமா ஜனகன் சீர் வச்சான். அப்படி ஒரு சீர் அந்த கல்யாணத்தை சீர் வச்சான். சீர் வச்ச உடனே பார்க்கிறான், பார்த்த உடனே சீதை வந்து அங்க நிக்கிறான். சீதை வந்து நிக்கிற உடனே இவள் ராமனை பார்த்து ஜனகன் தாரவாத்து தரான், இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரி பிரதீச்சத்தை நாம் பத்ரம் தே பானும் கிரின்னீஸ்வ பாலினா. இன்னைக்கும் வாத்தியார் கல்யாணம் பண்ணி வச்சானா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் சொல்லுவார் இல்லையா. எங்கேயுமே நன்னா பார்த்துருந்தோ எந்த கல்யாணத்திலையும் தாலி கட்டணும்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லவே இல்லை. திருமாங்கல்ய தாரணம்ன்றது பின்னாடி யாரோ ஒரு ரிஷி ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் ஒரு கட்டுப்பாடுக்காக அதுக்காவது மதிப்பு கொடுத்து சேர்ந்து வாழ்வாளா அப்படின்றதுக்காகத்தான் ஒரு திருமாங்கல்ய தாரணம்னு ஒன்னு வச்சால தவிர, கன்னிகாதானம் தான் பாணிக்கிரகணமும் கன்னிகாதானமும் தான் கல்யாணம் இல்லையா. அதே மாதிரி கல்யாணத்துல லாஜஹோமம்னு ஒண்ணு பண்ணுவான். லாஜஹோமம்னா மச்சினனை உட்கார வச்சு, ஆனா பெரியவாள் தெரிஞ்சுக்கும், மச்சினனை உட்கார வச்சு பொறியிடுவான். அது வரைக்கும் யாரவானா கல்யாணம் நின்று போனா கூட நின்று போயிடலாம் இல்லையா. அதுக்கு முன்னாடி பரியந்தம் அந்த மச்சினன் கையால பொரிய மாத்து பொண்ணு, அதாவது மனைவி வாங்கி மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த பொறிய நம்ம கையில கொடுத்து அந்த பொறிய நாம இவளை இன்னிலிருந்து மனைவியா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அக்னியில சேர்த்தால், இன்னைக்கும் பழைய காலத்துல எப்படின்னா அந்த பொறிய வச்சு அன்னிலிருந்து அந்த பொறிய நெல் உமிய வச்சு ஊதி ஊதி ஊதி ஊதி பிரதி தினம் காத்தால வைஸ்வதேவம்னு ஒண்ணு பண்ணுவான், அந்த அக்னியை எடுத்து வச்சு அதுல சாதம் பண்ணணும், அதுல மனைவி வந்து அதுல அந்த அக்னியில சாதம் பண்ணணும். எப்போ அந்த அக்னி இது பண்ணோம்னா அந்த மனுஷன் மரணத்தை அடையும் பொழுது அந்த அக்னியை கொண்டு நாம அவனுடைய கடைசி காலத்தை உபயோகப்படுத்திக்கணும். யாரோட அக்னி அது? மனைவி சம்பாதிச்சு கொடுத்த அக்னி. எவ்வளவு ஏற்றம் பண்ணுங்க மனைவிக்கு, இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? அது அந்த காலத்துல சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அந்த மனைவி புருஷனுக்கு சம்பாதிச்சு கொடுத்த அக்னியை கொண்டு தன்னுடைய கடைசி கால பர்யந்தம் அந்த அக்னியை எடுத்துட்டு போறாங்க. அது எங்கேருந்து கொண்டு வந்த அக்னி? பிறந்தாத்துல இருந்து கொண்டு வந்த அக்னி. மச்சின தன்னுடைய அக்காவுக்கோ தங்கைக்கோ கொடுக்கிறான் அந்த அக்னியை, பொரிய நெல் பொறிய கொடுக்குறான். அதனாலதான் ஆண்டாள் சொன்னா இல்லையா, அறிமுகன் தத்தக்கனா கண்டேன் தோழி நான், அறிமுகன் அச்சுதன் அறி பொறிமுகன் தத்தக்கனா கண்டேன் தோழி நான், அறிமுகன் அச்சுதன். அது வரைக்கும் கிருஷ்ணரை பத்தி பேசின்னு வந்தோம் நாச்சியார் திருமொழியில, அந்த இடம் லாஜகாமம் வரும்பொழுது கிருஷ்ணன் மேல நம்பிக்கையே இல்ல அவளுக்கு, ஓடி போயிட்டானா எங்க இன்னும் தெரிய பார்த்துட்டு. அதனால என்ன பண்ணிட்டானா, அறிமுகன் அச்சுதன் பொறிமுகன் தட்ட, அறிமுகம்னு அறியின சிங்கம்னு அர்த்தம், சிங்க முகமுள்ள அச்சுதன் யாரோ அவன் பொறிமுகம் தட்டக்கனா கண்டேன் தோழினான் இல்லையா. ஏன்னா நரசிம்ம பெருமாள் ஒரு பக்தனுக்காக வந்தவர் இல்லையா, அதனால அவன் தப்பு பண்ண மாட்டான், அந்த நரசிம்மனே வந்து எனக்கு கல்யாணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கான். அப்படி சுயம்பரம் நடக்கிறது இந்த அப்படி லாஜகோபம் பண்ற இப்போ சுயம்பரத்துக்காக எல்லாரும் வந்துட்டா. அப்படி சுயம்பரத்துக்கு எல்லாரும் வந்தப்போ நாலு மாட்டு பொண்ணும் இருக்கா தயாரா இருக்கா, நாலு மாப்பிள்ளையும் தயாரா இருக்கா, அங்க வரவேண்டியவன் எல்லாருமே வந்துட்டான். பாணிகிரகணம் பண்ணி கொடுக்க போறான். பாணிகிரகணம் பண்ணி கொடுக்கப்போ இவனுடைய அதாவது பெண்ணுடைய கையை பிடிச்சி மாப்பிள்ளை இடத்துல கொடுக்குறான். பெண்ணுடைய கையை பிடிச்சி மாப்பிள்ளை இடத்துல கொடுத்த அடுத்த க்ஷணம் ஜனகன் சொல்றான், இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி பிரதீச்சைனாம். இயம் சீதா, இந்த சீதை இருக்காளே எப்பேற்பட்ட சீதை தெரியுமா? இவன் இந்த ஒரு ஸ்லோகம் வெளியில அடிய உபன்யாசம் பண்றதா இருந்தால் சீதா கல்யாணம்னு உபன்யாசம் போட்டால்னா அதான் ஒரே ஒரு நாள் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு சீதா கல்யாணம்னு சொல்லுவான். அன்னைக்கு இந்த ஒரு ஸ்லோகம் தான் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு எங்கெங்கோ சுத்தி சுத்தி எல்லா இடத்தையும் கொண்டு வந்து மற்ற கல்யாணத்தெல்லாம் சொல்லி இந்த ஒரு ஸ்லோகத்தில் முடிக்கணும். ஆனால் இது ராமாயணமா போயிட்டபடினால கண்டினியூவேஷன் விட்டக்கூடாது இல்லையா, முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கண்டினியூவேஷன் விட்டக்கூடாதுனால விஸ்வாமித்திரிலேருந்து ஆரம்பிச்சு சீதா கல்யாண பர்யந்தம் முடிக்கிறோம். அதனால இந்த ஒரு ஸ்லோகம் இருக்க அற்புதமான ஸ்லோகம். எப்பேற்பட்ட சீதை இவள்னு சொல்றான், இயம் சீதா மம சுதா, என்னுடைய பெண் இவள், என் பெண்ணு நான் ஏன் சொல்லிக்கிறேன், இவன் எப்படி இவன் பெண்ணுன்னு சொல்லிக்கலாம், இவ சாதாரணமான பெண்ணா இவோ, இவனா பத்து மாசம் சம்மந்து பெத்தான், இல்ல சுனையினா பத்து மாசம் சம்மந்து பெத்தாளா இல்லையே, இவள் பூமியில கிடைச்சவள் தானே, பூமியில கிடைச்சிருந்தாலும் இவளுக்கு பலகாலமா பெண்ணு குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தது, அவன் வந்த அப்புறம் என் தேசமே சுபிக்ஷமா இருக்கு, அதனால இவளை நான் வளர்த்துட்டு இருக்கேன். மம சுதாம் சகதர்மச்சரி பிரதீச்சை நாம் பத்ரம் தே. சகதர்மச்சரி, சகதர்மச்சரினா உனக்கு ஏத்தவள் அவள் தான், அவளுக்கு ஏத்தவள் நீ தான் இல்லையா, பரஸ்பரம் ரெண்டு உங்க ரெண்டு பேருக்கு தான் ஒத்து போகும் இல்லையா, ரெண்டு மாடு, ஏன்னா அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உலகத்தை வழி நடத்தி போறா இல்லையா. அப்பேற்பட்ட சகதர்மச்சரி, சகதர்மச்சரி எப்பேற்பட்ட சகதர்மச்சரி நன்னா பாத்துக்கோ, இவன் ராமனுடைய தர்மம் எப்படிப்பட்ட தர்மம் அப்படின்னா விரோதியா இருந்தால் கூட சேர்த்துக்கணும்ன்றதுதான் இவனுடைய தர்மம். மித்திரபாவன தோஷம் எத்தியபி தத்தியார், அவனிடத்துல தோஷம் இருந்தாலும் கூட மித்திரபாவேன சம்பிராப்தம், அவனிடத்துல தோஷம் இருந்தாலும் கூட நான் அவனை நண்பனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு விபீஷண பார்த்து சொல்லி ஏத்துக்கிறான். அது ராமனுடைய ராமனுடைய தர்மம். சரி, சீதையினுடைய தர்மம் எங்க தெரியுது அப்படின்னா, ஹனுமான் ராமன் ஜெயிச்சுட்டான் ராவணனை, ஹனுமான் போய் சீதையின் இடத்துல போய் சொல்றான் இந்த விஷயத்த, அம்மா ராமன் ஜெயிச்சுட்டார், உங்களை வெகு சீக்கிரம் வந்து அழிச்சுட்டு போயிடுவார், அதனால யதாக்கிரமும் உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக ராமன் தயாரா தான் இருக்கார் அப்படின்ட்டு திரும்புறார். விஷயத்த சொல்லிட்டு திரும்பின உடனே அங்க பார்த்தால் பல ராட்சசிகள் நின்று இருக்கான். அன்னைக்கு உங்களை தொந்தரவு பண்ணாலே இந்த ராட்சசிகள் தானே, இன்னைக்கு நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் இந்த ராட்சசிகள் மொத்த பேரையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னா, உடனே துவம்சம் பண்ணிட்டு போயிடுறேன்னு உடனேவே அந்த சீதை சொல்றாளாம், பாபார்கானாம் வதார்கானாம், பாபம் பண்ணவாளா இருக்கட்டும் சுபம் பண்ணவாளா இருக்கட்டும் வதம் பண்ணவாளா இருக்கட்டும், நம்மளை நம்பி வந்துட்டானா அவளை வந்து நம்ம அவளுக்கு தீங்கு இழைக்கவே கூடாதுன்னு. அழகான ஒரு கரடி கதை சொன்னா இந்த இடத்துல சீத ராமாயணத்துல வருது. ஒரு மனுஷனை புலி துரத்திட்டு போடுறான், அந்த மனுஷன் ஓடுறான், ஓடி புலிக்கு பயந்து ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏறிக்கிறான், மரத்து கீழ்கலையில அவன் ஏறி நிக்கிறான், அவனுக்கு மேல் கலையில ஒரு கரடி பசியோட இருந்த கரடி தூங்கிட்டு இருக்கு, அந்த கரடி மேல தூங்கிட்டு இருக்கு, கீழே பசியோட புலி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த கரடி என்ன பண்றதா, இவன் வரத பார்த்த உடனே இந்த கரடி கிட்ட இவன் பிரார்த்திக்கிறான், என்னை காப்பாத்து தயவு செய்து அந்த புலி என்னை துரத்தின்னு வருது. அப்ப அந்த கரடி சொல்லித்தான், நீ பயப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லித்தான். உடனே இந்த புலி வந்து கரடியை பார்த்து பேசுறது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நாம ரெண்டு பேரும் மிருகம், நீ அதை கீழே தள்ளு, அவனை கீழே தள்ளு, அவன் அடைக்கலம்னு நம்பி வந்துட்டான், நான் அவனை கீழே தள்ள மாட்டேன்னு சொல்லித்தான். உடனே அந்த புலி மனுஷன்கிட்ட பேசிட்டான், மனுஷா மனுஷா எனக்கு பசிக்கிறது, நான் உன்னை விட்டுறேன், நீ அந்த கரடியை கீழே தள்ளிடு, நான் அந்த கரடியை தாட்டு போயிடுறேன்னுதான். உடனே கரடி தூங்கிட்டு இருக்கான், இவன் யோசிக்க ஆரம்பிச்சான், நாம இந்த புலிகிட்டேருந்து பிழைக்கணும், அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த கரடியை தள்ளி விட்டா நம்ம பிழைச்சிருவோம். உடனே அந்த கரடியை தள்ளி விட்டுட்டான், கரடி என்ன பண்ணிதான், மேற்கரையிலேருந்து கப்புன்னு வந்து கீழ்கரையில பிடிச்சிட்டு மனுஷனும் ஒரு பார்வை பார்த்துதான். உடனே புலி சொல்லித்தான், நான் அப்பயே சொன்னா இல்லையா, நாம ரெண்டு பேரும் மிருக ஜாத்தியை சேர்ந்தவா, அவன் ஆயிரம் தான் இருந்தாலும் மனுஷன், அவன் உனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் சொன்னேன், நீ கேட்கலையே, நாம ரெண்டு பேரும் மிருகமாச்சேனா. அப்பவும் கரடி சொல்லித்தான், அவன் எனக்கு தீங்கே பண்ணியிருந்தாலும் தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத், அவனுக்கு தீங்கே அவன் தீங்கே பண்ணியிருந்தாலும் கூட அவன் என்னை அடைக்கலம் என்று வந்து விட்டான், அவன் அடைக்கலம் எனக்கு எனக்கு என்கிட்ட அடைக்கலம் புகுந்தபடியினால அவனை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கரடி சொல்லித்தான். இந்த கதையை சீதா அங்க சொல்றான், சொல்லி ஒரு கரடியே அப்படி இருந்தது, நாம அப்படி இருக்கலாமா, அன்னைக்கு ராவண என்ன துன்புறுத்த சொன்னா அந்த ராட்சசிகள் என்ன துன்புறுத்தனா, நாளைக்கு விபீஷணன் என்ன மகாராணியா பார்க்க சொன்னா அந்த ராட்சசிகள் மொத்த பேரும் என்ன மகாராணியா பார்ப்பான். இதுதான் ராமனுக்கும் சீதைக்கும் உள்ள தர்மம், ஒத்து போற தர்மம், அவனும் அப்படி நினைச்சா இவனும், அதனால தான் ஜனகர் சக தர்ம சரின்னு சொன்னார், உனக்கு அவளுக்கும் அவ்வளவு ஒரு ஒத்துமை இருக்கு, பிரதீச்சத்தை நாம் பத்ரம் தே, பிரதீச்ச பத்ரம் தே, பிரதீச்சத்தை நாம் பாரு, தயவு செய்து பாடுறாமா அப்படின்னு, பத்ரம் தே பாணிங் கிருணீஸ்வர் பாணினா, பாணிங் கிருணீஸ்வர் இல்லையா, நீ பார்த்துட்டு இந்த கைய பிடிக்கணும்னா, இந்த கைய பிடிக்கணும்னு போது அவன் பிடிக்கலையா, ஏன் அப்படின்னா தசரதன் என்ன சொல்லுவான், தசரதனை பார்த்துட்டு இருக்கான், நீ பிடிச்சுதான் ஆகணும்னு எல்லாரும் பக்கத்துல இருக்கிறா எல்லாரும் சொன்னவொன்னு, பாணிங் கிருணீஸ்வர் இந்த கையை பிடித்து கொள் அப்படின்னு சீதையுடைய கைய பிடிச்சி கையில கொடுக்குறா, இந்த ராமனுடைய கையில கொடுத்தான். இன்னைக்கும் கல்யாணத்துல பாருங்க, மாலையை மாத்தி விட்டா வாசல்ல கை பிடிச்சிப்பான், வாசல்ல கையை பிடிச்சிட்டானா அந்த கையை விடக்கூடாது இல்லையா, அதுக்கப்புறம் சுத்தி வர பத்தி உலாத்தெல்லாம் ஆகும், திருஷ்டினா சுத்தி போடுவான், அதுக்கப்புறம் அக்னி முன்னாடி எடுத்துன்னு போய் தான் நான் மந்திரம் சொல்லி அந்த கையை விடணும், மனைவியுடைய கையை, அதுதான் பாணியும் கிருணீஸ்வர், பாணினா உன் கையால இவருடைய கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு ஜனகன் சொன்னான். இது அற்புதமான விஷயம், உடனே அவன் கையை பிடிச்சிட்டான் சீதையுடைய கையை, உடனே சீதைக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, அதுவும் சீதா கல்யாணத்துக்கு பிறகு ஊர்மிளா கல்யாணம், ஊர்மிளா கல்யாணத்துக்கு பிறகு மாண்டவி, மாண்டவிக்கு அப்புறம் சுத்தகீர்த்தின்னு நாலு பேருடைய சுயம்பரம் அதாவது விவாகமும், விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் தசரதர் பல மகாராஜாக்கள் பல ரிஷிகள் இவா தலைமையில ரொம்ப அற்புதமாக மிதிலா நகரத்துல ரொம்ப சிறப்பா சீதா கல்யாணமாக நடந்து முடிஞ்சு. இன்னையோட சீதா கல்யாணத்துக்கு இதை முடிச்சுப்போம், நாளைக்கு பாதுகாப்பட்ட அபிஷேகம் இதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ சீதா கல்யாணத்துல விட்டுருக்கோம் இல்லையா, இப்ப மிதிலையில முடிஞ்சு போச்சு கல்யாணம், மிதிலையில இருந்து அவள் நாளைக்கு கிளம்புறா இல்லையா, சம்மந்தி சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு கிளம்புவாவா, அந்த கிளம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு பாதுகாப்பட்ட அபிஷேக பர்யந்தம் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயன் தாம்யாயேன மகி மகேஷா கோபிராமணே சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தாஸ்து மங்களம் சிவகோசலேந்திராய மகனீய குணாத்தே சக்கரவர்த்தி கனோஜாய சார்வபௌமாய மங்களம்.